శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితాకేసరీ వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదాకృతి జ్ఞానానందమయం దేవం నిర్మలస్ఫటికాకృతిం ఆధారం సర్వవిద్యానాం హయగ్రీవముపాస్మహే రామానుజదయా పాత్రం జ్ఞానవైరాగ్యభూషణం శ్రీమద్ వెంకటనాథార్యం వందే వేదాంతదేశికం లక్ష్మీనాథసమారంభాం నాశయామునమధ్యమాం అస్మదాచార్యపర్యంతాం వందే గురుపరంపరాం యో నిత్యమచ్యుతపదాం భుజయుగ్మరుగ్మవ్యామోహతస్తదితరాణి తృణాయ మేనే అస్మద్గురోర్భగవతోస్య దయేకసింధోః రామానుజస్య చరణౌ శరణం ప్రపద్యే. యత్పదాంభోరుహ్యానబిధస్తా కేశకల్మషః వస్తుతాముపయాతోహం యామునేయం నమామి తమ్. అథ త్రయోదశోధ్యాయః. శ్రీభగవానువాచ. త్రయోదశం తనే భగవాన్ వచ్చదా ఇదం శరీరం కౌంటయ్య భగవాన్ దా ఆమెకి రా. இந்த ஸ்லோகம் கிடையாது. அந்த ஸ்லோகம் இதுதான் ஆத்தன்டிக். அந்த ஸ்லோகத்துக்கு பாஷ்யக்காரர் வந்து வியாக்கியானம் பண்ணல. ஆனா பாஷ்யக்காரர் வியாக்கியானம் பண்ணது ஆரம்பம் இடம் சென்ற கொண்டே தான். ஆமா, பாஷ்யக்காரர் கமெண்ட்ரி பண்ணிருக்காருன்னு சொன்னா பாஷ்யக்காரர் மாத்திரம் இல்ல. அதை பத்தி சொல்லிடுறேன் இப்போ. அதாவது இப்ப கீதையில எத்தனை ஸ்லோகம் இருக்கு அப்படின்னு ஒரு சர்ச்சை இருக்கு. ஏன்னா நமக்கு என்ன ஆகும்னா, நிறைய கிரந்தங்கள் இந்த மாதிரி காலம் கடந்து நம்ம கிட்ட வரைச்சு அதுல வந்து எடிஷனுக்கு எடிஷன் நம்பர் வேரியாது. அப்ப சில ஸ்லோகங்கள்லாம் எக்ஸ்ட்ரா இருக்கும், சில ஸ்லோகங்கள்லாம் இருக்காது. நம்ம கிட்ட இருக்க பாடத்துக்கும் வேற பாடத்துக்கும் பிளஸ் மைனஸ் இருக்கும். அப்ப நமக்கு நமக்கு தெரிஞ்சு சக்தி கிடையாது. நம்ம போய் என்ன பண்ணுவோம், ராமகிருஷ்ணாவில் புத்தகம் வாங்குவோம், இல்ல கோரக்பூர்ல புத்தகம் வாங்குவோம். வாங்கினா அந்த கீதை என்ன இருக்கும் நம்ம மாட்டுக்கு சேன் பண்ணிட்டு போறோம், இல்ல யாரோ ஆடியோ அனுப்புவோம், இன்டர்நெட்ல கேட்போம். இப்ப எத்தனை ஸ்லோகம் ஆக்சுவலா இருக்கு இல்லன்னு விசாரம் பண்ணிச்சு. நம்ம உத்தம சுவாமி வந்து அவருடைய கீதா பாஷை எடுத்து ஒரு இது இன்ட்ரக்ஷன் எழுதியிருக்காரு. அதுல அவர் சொல்லிச்சு 700 ஸ்லோகம் தான் கீதையில கணக்கு, 700 தான். அந்த 700 ஸ்லோகத்துக்கு 3 பேரும் வியாக்கியானம் பண்ணிருக்கா, சங்கராச்சாரியர், பாஷ்யக்காரர், மத்வாச்சாரியர். மிச்சம் ஏதாவது ஸ்லோகங்கள் இருந்ததுன்னா அவைகள்லாம் வந்து இடைச்சிருக்கு தான், அவைகள்லாம் எடுத்துக்க வேண்டாம். சுவாமி தேசிகனே இந்த அத்தியாயமா இதுலாம் தெரியல, நடுல வந்து சில ஸ்லோகங்கள்லாம் கோட் பண்ணி இந்த ஸ்லோகங்கள்லாம் கிடையாது, இவைகள்லாம் இடைச்சிறுகள் தான், இவைகள்லாம் இருக்கா இல்லையான்னு பகவான் தான் தெரியும்னு அவரே எழுதியிருக்கார். ஏன்னா சில பேர் அனுசந்தானம் பண்றார், ஆனா பிராச்சீனமா அந்த ஸ்லோகங்கள்லாம் கிடையாதுன்னு. அதனால அந்த 13 ஆரம்பம் வந்து பகவான் தானே ஆரம்பிக்கிறார். ஸ்ரீ பகவானுவாச. இதம் சரீரம் கௌந்தேய க்ஷேத்ரமித்யபிதீயதே ஏதத்யோ வேதிதம் ப்ராஹுஹ. க்ஷேத்ரஜ்ஞ இதி தத்விதஃ. క్షేత్రజ్ఞం చాపి మాం విద్ధి. సర్వక్షేత్రేషు భారత. సర్వక్షేత్రేషు భారత. கஷேத்ர க்ஷேத்ரஜ்ஞயோர் ஞானம். யத்த்ஞானம் மதம் மம. தக்ஷேத்ரம் யச்சயா த்ருக்ச. சேனு ரிஷிபிர்பஹுதா கீதம். சந்தோபிர்விவிதை ப்ருதக். ப்ரஹ்மசூத்ரபதைஶ்சைவ. மகாபூதான்யஹங்காரோ புத்திரவ்யக்தமேவ. இந்திரியாணி தசைகம் ச. பஞ்சசேந்திரிய கோசராஹ. இச்சா த்வேஷ சுகம் துக்கம். சங்காத்தேதனாதிதிஹிதேதக்ஷேத்ரம் சமாசேன சதிகாரம் உதாஹ்ருதம். அமானித்வம் அதம்பித்வம். அஹிம்சா க்ஷாந்திரார்ஜவம். ஆச்சார்யோபாசனம் சௌசம். தைஹ்யம் ஆத்ம விநிக்ரஹ. இந்த்ரியார்த்தேஷு வைராக்யம். அனஹங்கார ஏவ ச. ஜன்ம மிருத்யு ஜரா வ்யாதி. துக்க தோஷானுதர்ஷனம். அசக்திரணபிஷ்பங்கஹ. புத்ரதார க்ருஹாதிஷு. நித்யம் ச சமசித்தத்வம். நிஷ்டா நிஷ்டோபபத்திஷு. மயி ச அனன்ய யோகேன. விவிக்தேஷசேவித்வம். அரதிர்ஜனசம்சதி. சரி. இந்த 13வது அத்தியாயம் வந்து ஆரம்பிச்சதுலேயும் இருக்கும். 12 அத்தியாயத்தில் கீதையோட உபதேசம் ஆக்சுவலாக பூர்த்தி ஆயிடுச்சு, பக்தியை வந்து சொல்லிட்டார். ஆனால் 13-18 வரைக்கும் கிளாரிபிகேஷன்ஸ் மாதிரி அமைஞ்சிருக்கு. இந்த 13-18 விட்டு போனது இல்லை, இன்னும் கொஞ்சம் சொல்லணும், நிர்தாரணமாக சொல்லணுன்றதுக்காக தான் இந்த 13-18 அத்தியாயங்கள், இந்த 6 அத்தியாயங்கள். இதுதான் நம்ம சம்பிரதாயத்தில் நிர்வாகம். முதல் 6 கர்மயோக ஞானயோக அதை பற்றி, அடுத்த 7-12 பக்தி யோகத்தை பற்றி, அதான் சாட்சாத் உபாயம் மோட்சத்துக்கு. 13-18 வந்து விட்டு போன சமாச்சாரம், ப்ளஸ் இன்னும் கொஞ்சம் சொல்லியிருக்கலாம் அப்படின்னு இதெல்லாம் அவளுக்குள்ள கேட்டிருக்கலாம், அவனுக்கு தோண்டித்தோ இல்லை சொல்லியிருக்கலாம் பகவானை தோண்டித்தோ, அதெல்லாம் இந்த 13-18 அவ சொல்லியிருக்கா. அதில் இந்த 13 தொடக்கத்தில் ஃபிலாசபிக்கலாக பார்த்துட்டு வரோம், ஃபிலாசபிக்கலாக தெரிஞ்சுக்கணும் நம்ம. எதிபி தேசிகன் ஒரு ஸ்லோகத்தை சொல்லியிருக்கார், சாஸ்திர ஜானம் பகு கிளேஷம் புத்தேச சலன கிரியான்னு நினைக்கிறேன், சாட்சாத் உபதேசாத் ஹரிம் புத்வா விரமே சர்வ கர்மசு அப்படின்னு ஸ்லோகம் சொல்லியிருக்கார். என்னன்னா சாஸ்திர ஜானத்தை சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம், அது இந்த காலத்தில் ரொம்ப ஈஸியாக கிடைச்சிருக்கு, அந்த காலத்தில் வந்து இன்னுமே கஷ்டம். யாருக்கு அதிகாரிகளோ அவாலே தேடி போய் தான் சாஸ்திர ஞானத்தை வந்து பண்ணணும். பாஷ்யகார ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தோம்னா அவ்வளோ அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த சாஸ்திர ஞானத்தை வந்து அடைஞ்சிருக்கா. பாஷ்யகார காலத்திற்கும் கூட போகணும், இன்ஜிமேடேஷங்கிற காலத்தில் அவர் ஒரு மீமாம்சை பற்றியோ ஏதோ ஒரு கிரந்தத்தை அதிகரிக்கிறதுக்காக இங்கிருந்து திருப்பதிக்கு பூர்வாசிரமத்தில் திருப்பதி பக்கத்தில் எங்கேயோ போய் அந்த கிராமத்திலேயே தங்கி உஞ்சவருத்தி பண்ணி அந்த அந்த கிரந்தத்தை வாசித்து திரும்பி வந்து தான் பட்ட கஷ்டம் எல்லாரும் படக்கூடாதுன்றதுக்காக தான் அகவலமன் பாடசாலையே ஆரம்பித்தாராம். அந்த பாடசாலை ஆரம்பித்ததுக்கு காரணம் என்ன, சாஸ்திர ஞானத்தை வந்து நம்ம வந்து சுலபமாக எல்லாரும் பசங்க வந்து கற்றுக்கணுன்றதுக்காக ஆரம்பித்தார். நீ யாரும் பாடசாலைக்கே போகிறது இல்லை, வேறு விஷயம். பட் இருந்தாலும் எதுக்கு சொல்ல வந்தாருன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு, அதனால் இவெல்லாம் பரம உபகாரம் உபகாரம் பண்ணியிருக்கா. பக்ஷகார போன்ற ஆச்சரியர்கள்லாம் நமக்கு இந்த அளவுக்கு புஸ்தகத்தை விஸ்தாரமாக எழுதி பின்னாடி இவ்வளோ 1000 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம வந்தால் கூட இதெல்லாம் போய் திருப்பி ட்ரேஸ் பேக் பண்ணலாம். அவளோட அகடமிக் ஆனஸ்டி பிரமாணத்தை அங்கங்கே எடுத்து கொடுத்துருக்கா, எல்லா பிரமாணத்தையும் அந்த காலத்தில் எடுத்து எழுதியிருக்கா. அப்போ இதெல்லாம் அகடமிக் ஆனஸ்டி, வெறும நான் சொல்கிறேன் கேளுங்க போகிறோம், நான் சொன்னால் போகிறோன்னு சொல்லலை. அவள் நான் எதனால் சொல்கிறேன் அப்படின்னா இங்கெங்கெல்லாம் சொல்லியிருக்க பாருங்கன்னு, அந்தந்த உபனிஷத் வாக்கியம் என்ன, கீதை வாக்கியம் என்ன, விஷ்ணுபுராண வாக்கியம் என்ன, எல்லாத்தையும் எடுத்து சொல்லியிருக்கேன். அப்போ எதுக்கு இவ்வளோ தூரம் நீட்டி முழக்கின்றிருக்கோம் அப்படின்னா, நமக்கும் ஒரு கர்த்தவியம் இருக்குது, வெறுமா நம்மளும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் சம்பிரதாயம்னா என்னென்ன. நமக்கு முடிஞ்ச வரைக்கும் தான், ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருந்தால் விட்டுடணும். ஏன்னா அது அதான் அதே ஸ்லோகம் சொல்கிறது, சாஸ்திர ஞானம் பகுக்லேஷம் புத்தியும் நிச்சயம் பண்ண முடியாத புத்தி நமக்கு, இதுவா அதுவா, இவரதை இவரது கேட்டால் இதுதான் உண்மை மாதிரி இருக்குது, அவரது கேட்டால் அதுதான் உண்மை மாதிரி இருக்குன்னு இருக்குது. அப்படி இருந்தால் உபதேசாத்து அறியும் புத்துவா, உபதேசத்தினால தெரிஞ்சுட்டு சேவிக்கப்பட வேண்டிய நிம்மரமாக இருந்தால் அது தெரிஞ்சுட்டு வினமே சர்வ கர்மஸ்னு சொன்னால் இனிமேல் வந்து தெரிஞ்சுக்க வேணாம்னு அதுவும் சொல்லியிருக்கார். ஆனாலும் ஒரு ஜீவாத்மான்னு சொன்னால் ஞானஸ்வரூபந்தான், நமக்கு கொஞ்சம் புத்தியை கொடுத்துருக்கார், நம்ம அதை வச்சுட்டு கொஞ்சம் எத்தனை பண்ணுவோம் பட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த இதில் பாஷ்யக்காரர் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல், அதாவது அந்த அகடமிக் ஓரியன்டேஷன் இருந்தால் தான் இதெல்லாம் அப்ரிஷியேட் பண்ண முடியும். எப்படி ஒரு டெக்ஸ்ட்டு எழுதியிருக்கார், என்ன எந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காருன்றதுனா ரொம்ப ஒரு ஜீனியஸ். அது சம்ஸ்கிருத வாசி அந்த ஸ்ட்ரக்சர் என்ன, இப்போ இதில் விட பார்க்க போகிறோம். அந்த 13வது கடைசி சமரைஸ் பண்ணுறது ஹேவம் அப்படின்னா தசன் சமரைஸ் பண்ண போகிறார். முதல்ல என்ன சொல்ல போகிறோம், எப்படி இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு, திருப்பி கன்க்ளூஷன். அந்த மாதிரி ஒரு கிளாரிட்டி இருக்கணும் முதல்ல தாட் ப்ராசஸில், அப்புறம் லாங்குவேஜில் கமாண்ட் இருக்கணும், அப்புறம் அதை சொல்கிறதுக்கு உண்டான ஒரு கேப்பபிலிட்டி இருக்கணும். அது மாதிரி பார்த்துன்னு வச்சு இப்போ திருப்பி சொல்கிற விஷயம் இதுதான், பிரம்மம் வேற ஜீவாத்மா வேற ஜகத்து வேற வேற தான், இருந்தாலும் இவைகள் மூன்றும் எப்பயும் ஒன்றாகவே இருந்துருக்கு. காரண தசைன்னு சொல்றதுன்னு கேட்டால் ஏன்னா நமக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்கு, சுத்தி ஒரு மாதிரி சொல்ற மாதிரி இருக்கு. சில சமயங்களில் இருந்தது ஒன்றுதான் சொல்றது சுத்தி, இருக்கிறது ஒன்றுதான், இருந்தது ஒன்றுதான், இவெல்லாம் சுத்தி சொல்றது. ஆனால் பார்க்கச்சே இவ்வளவு ஒரு சேஞ்சஸோட பிரபஞ்சமானது இருக்கு. அப்போ பிரம்மமானது எந்த மாற்றமும், பிரம்மத்துக்கு எந்த மாற்றம் கிடையாது சுற்றி சொல்கிறது. அப்போ பிரம்மம் வேறு ஜெகத்து வேறு இப்படிலாம் கூட பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ ஒரு ஒரு சம் கொடுக்குறா வச்சுக்கோங்கோ, அந்த சம்மை வந்து ஒரு ஸ்டுண்டு ஒரு மாதிரி யோசிப்பான் முதல்ல போடுறதுக்கு, அது மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி சிந்தனை, இது மாதிரி இருக்கா சரி ஓகே இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு அவன் அனுமானம் பண்ணுறான். அது மாதிரி பார்க்கச்சு சுற்றி ஆனது என்ன பண்ணுறதுன்னு கேட்டால் ஆன்சரை இது மாதிரி கேள்வியாக சொல்லிட்டு ஆன்சரை எங்கேயோ போய் சொல்கிறது, இந்த மொத்த ஜெகத்துக்கும் பிரம்மம் தான் ஆத்மா இந்த ஜீவாத்மாக்கும் பிரம்மம் தான் ஆத்மா அப்படின்னு சொல்லி இதெல்லாம் இந்த ஜெகத் இந்த பிரம்மத்துக்கு சரீரம் அப்படின்னு எடுத்து சொல்றது. அப்ப அதுக்கு பேர் தான் கடக ஸ்ருதினு பேர், ரெகன்சிலேஷன். வேற வேற ஸ்ருதிகள்லாம் சில ஸ்ருதிகள் பேதத்தை சொல்றது. இங்க வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு, இது சித்து இது அச்சித்துன்னு சொல்றது. சில இடங்கள் அபேதம், அபேதம் யூனிட்டி. இங்க இருக்கிறது நேக நானாஸ்திக்கின்றன, இங்க டிஃபரெண்டாக கிடையவே கிடையாது, இருக்கிறது ஒண்ணுதான் சொல்றது. இன்னொரு இடத்துல சொல்றது சொல்லச்சே பிரம்மம் தான் எல்லாத்துக்கும் ஆத்மாவா இருக்குன்னு. அப்ப எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு சொன்னா, எதையும் விடாம புரிஞ்சுக்கிறதுன்னு சொன்னா, பிரம்மம் ஆத்மாவா இருந்துருக்கு, பிரம்மத்துக்கு சரீரமா இந்த ஜீவாத்மாவும் ஜெகத்தும் இருந்துருக்கு. ஆக மொத்தம் எப்படி நம்ம சரீரத்தை பிரிஞ்சு ஆத்மா இருக்க போறது இல்ல, ஆத்மா பிரிஞ்சு சரீரம் இருக்க போறது இல்ல, அப்படிப்பட்ட அவஸ்தை தான் இந்த பிரம்ம ஜீவ ஜெகத்து இந்த மூணுத்துக்கும். அதுதான் பாஷகர் சொல்ல போறார். இந்த பாருங்க 418 தந்தூனாம் ஆரம்பிக்கிறது பாருங்க, லாஸ்ட்ல இருந்து 4வது பேரா, தந்தூனாம் சதக் ஸ்திதி யோக்யானாம் ஏவ புருஷேச்சையா கதாச்சித் இல்ல அதில் அதுக்கு மேல யதா அப்படியா அங்கேயா ஓகே சூக்ம சிதச்சித் வஸ்து சரீரம் பிரம்ம ஏவ காரணம் இது ஜெகத பிரம்மோபாதானத்வே அப்படி சங்காதஸ்ய உபாதானத்வே சிதச்சிதோகோ பிரம்மணச்ச ஸ்வபாவ சங்கரஹ அபி உபபன்ன அசங்கரஹ அபி உபபன்னதரஹ. இப்பதான் சொன்னோம் காரணமாவும் காரணம் காரியமும் ஒண்ணுன்னு சொன்னோம். இப்ப காரணமும் காரியமும் ஒண்ணுன்னு சொல்லிட்டு சிருஷ்டியே இல்லைன்னு சொல்ல வேண்டி வரும். காரணத்துக்கும் காரியத்துக்கும் ஒன்றும் வித்தியாசம் இல்லைன்னு சொன்னா சிருஷ்டியே தேவையில்லைன்னு தோணும். ஆனா அப்படி இல்லை, சுபாவத்துல விகாரமானது ஏற்படுறது. என்னன்னு கேட்டா பிரம்மஸ்வரூபத்துக்கோ பிரம்ம சுபாவத்துக்கோ எந்த விகாரமும் இல்லை. பிரகிருதி இருக்கு இல்லையா, பிரகிருத்தியானது ஸ்வரூபத்திலையும் சுபாவத்திலையும் விகாரத்தை அடையிறது. ஜீவாத்மானது ஸ்வரூபத்துல எந்த விகாரத்தையும் அடையல, சுபாவத்துல விகாரத்தை அடையிறது. அதாவது தர்மபூத ஞானமானது வெறியாடுறதுனால அதுக்கு பிறவி கிடைக்கிறது. அப்பதான் அஞ்ஞானமானது ஏற்படுறதுக்கு. அப்படி பிரம்மமே இந்த ஜெகத்துக்கு உபாதான காரணமாக நிமித்த காரணமும் இருக்குன்னு சொன்னா, ஆனாலும் இவைகளுக்குள்ள எந்த விதமான சுபாவ சங்கரஹா சங்கரஹானா ஒரு கலப்படம், சங்கரஹா இல்ல, சங்கரஹானா சிவன் சங்கரஹானா கலப்படம் ஆகிடுறது. ஏன்னா இப்போ மூணு கலந்து இருக்கு இல்லையா, கலந்து இருக்குச்சே, அப்போ ஒன்றுத்துக்கு ஒன்று இப்போ மிக்ஸ் பண்றோம் நம்ம. ஏதோ நம்ம மூணு விஷயத்த மிக்ஸ் பண்ண வச்சுக்கோங்க, மிக்ஸ் ஆகாம இருக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. ஆனா சில விஷயங்களுக்கு அந்த சாமர்த்தியம் இருக்கு. இப்ப மெர்குரி எல்லாம் பாக்குறோம். அது மாதிரி ஒருத்த கேட்டான், ஒரு குரு குரு கிட்ட சிஸ்டம் கேட்கச்சு, எப்படி வந்து கெட்டு போற சமாச்சாரத்துக்குள்ள கெடாம ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு சொன்னா, எல்லாம் இந்த வாட்ஸ்அப்ல வர விஷயங்கள் தான், நம்ம புதுசாக சொல்றது இல்ல. அப்ப பாலா வச்சா கெட்டு போடுறது, கறந்த பாலா காய்ச்சாம வச்சா கெட்டு போயிடுறது, காய்ச்சினா இன்னும் கொஞ்ச நேரம் கெடாம இருக்கு, தயிரா மாத்திரம்னா இன்னும் கொஞ்ச நேரம் கெடாம இருக்கு, அந்த தயிரை கடைஞ்சி வெண்ணெயை எடுத்தோம்னா இன்னும் கொஞ்ச நேரம் கெடாம இருக்கு. நெய்யை ஆக்கினா வச்சுக்கோங்கோ, அது ஆல்மோஸ்ட் எக்ஸ்பைரி இல்லை கம்பேரிட்டிவ்லி. ஏன்னா பரீட்சை பண்ணி பார்க்கணும், எது ஒண்ணுமே ஒரு 6 நெய்யை வச்சு பார்க்கணும் கெடாம இருக்கான்னு. அட்லீஸ்ட் ரிலேட்டிவா பார்த்தோம்னா அந்த கறந்த உடனே இருக்கிற பாலுக்கு இந்த நெய்யானது கெடாம இருக்கு. அப்ப கெடக்கூடிய கெடுறதுக்கு ஒரு இது இருக்கக்கூடிய வஸ்துல கெடாத வஸ்து ஒண்ணு இருந்துருக்கு வந்தது. அது மாதிரி இந்த மொத்த ஜெகத்தானது மாற்றத்தை அடைஞ்சிட்டே இருந்தாலும் அதுக்குள்ள மாறாத வஸ்து ஒண்ணு இருக்கலாம் அப்படின்னு தெரியுது நம்ம உதாரணத்துல. அந்த மாதிரி இந்த காரியம் காரணம் ரெண்டும் சேமா இருந்தா கூட இந்த சித்து அசித்த காட்டிலும் அவைகளோட சுபாவமானது பிரம்மத்துக்கு வந்து ஒட்டாது சேராது, ஆக மொத்தம் பிரம்மத்துக்கு தோஷம் வராது. ஏன் எனக்கு இந்த இந்த பாயிண்ட் வருதுன்னு சொன்னா, இப்ப பிரம்மம் தான் இந்த ஜெகத்துக்கு காரணம், எப்படி மண்ணானது பானைக்கு காரணமா இருக்கோ அதான் உபாதான காரணம். உபாதான காரணம் மெட்டீரியல் காஸ்ட், எது மாறுறதோ அதான் உபாதானம். அப்ப மண்ணு தான் பானையா மாறுறது. அப்ப மண்ணுக்கு மண்ணு பானையா மாறுறதுக்கு ஒரு குயவன் தேவை, ஜலம் தேவை, எவ்வளோ ஒரு சமாதானம் தேவை, அதெல்லாம் நிமித்த காரணமா வச்சுக்கலாம். அப்படி அந்த மாதிரி சொல்லச்சு பிரம்மமே ஜெகத்துக்கு காரணமா இருக்குன்னு சொன்னா, அப்ப முதல் கேள்வி பிரம்மமே மாறுறதா? பிரம்மமே மாறுதுன்னு சொன்னா, இப்ப நம்ம அனுமானம் தானே, ஒரு துணி வாங்குறோம், துணி வாங்கினா துணியில அங்கங்க சரியில்லை, அப்ப நூல் சரியில்லை. ஏன்னா நூல் ஒழுங்கா இருந்து வச்சுக்கோ, சக்கரை ஒழுங்கா சக்கரை நெய்யோரம் ஒழுங்கா அடைஞ்சாலும் கண்டிப்பா துணி ஒழுங்கா வரப்படுது. அப்ப துணியில ஒரு ஃபால்ட் இருக்குன்னு சொன்னா அது நூல்ல தான் இப்ப ஃபால்ட் இருக்கும். அது மாதிரி இப்ப பிரம்மத்துல இது ஜெகத்துல இவ்வளவு ஃபால்ட்டோட இருக்கு, இவ்வளவு தோஷங்கள் இருக்கு, இதெல்லாம் இந்த தோஷங்கள்லாம் எங்க போய் கிடத்துல இருக்குன்னு கேட்டா பிரம்மத்துல தான் போய் சேரும். அதை வச்சு கிடையாது, பிரம்மமானது ஸ்ருதி தான் அதுக்கு பேசிஸ். பிரம்மம் தான் ஜெகத்துக்கு உபாதான காரணம் சொன்னா கூட சுபாவ சங்கரமானது ஏற்படல. ஏன்னா அதது அதோட சுபாவத்தை காட்டின்னு இருக்கு, அவ்வளவுதானே ஒழிய அவைகளோட சுபாவமானது பிரம்மத்தோட சுபாவத்துக்கு போகாது. அது மட்டும் இல்ல, பிரம்ம சுபாவம் அதுகளுக்கு வராது, இல்லாட்டி இண்டிபெண்டன்ஸ் போயிடும். பிரம்மமே எல்லாத்துக்கும் காரணமா இருக்கு, ஏன் இவ்வளவு விகாரம்லாம் இருக்கணும், எல்லா ஜீவாத்மா ஒழுங்கா இருந்துட்டு போலாமே சொன்னா அதான் பிரம்மத்துடைய ஒரு ஒரு வாத்சல்யம். போனா போறது ஏதோ இஷ்டப்படுறா இருந்துட்டு போட்டுன்னு சொல்லி நம்மள போர்ஸ்ஃபுல்லா எதுவுமே நம்ம பண்ண வைக்கல, நம்ம தான் நம்ம இஷ்டத்துக்கு இயங்கின்னு இருக்கோம். அப்புறம் யாருக்கும் ஒரு ஞானம் வருது, ஞானம் வந்தா ஓ இல்லைன்னு சொல்லி போய் அடுத்த உபாயத்தை மேற்கொள்றோம். அப்ப சொல்றாரு சுபாவ அசங்கரஹா, சங்கரஹன்னு சொன்னா கலப்படம், அசங்கரஹா அங்க ஒரு ஆ இருக்கு, சுபாவா சங்கரஹா. ஆக மொத்தம் இவைகளுக்கு இவைகளுடைய சுபாவத்துல எந்த விதமான ஒரு குழப்பமோ கலப்படமோ ஏற்படாது. எப்படி அதுக்கு உதாரணம் சொல்ற, யதா யதான எக்ஸாம்பிள், லைக் ஆஸ் ஆஸ் இன் சுக்ல கிருஷ்ண ரத்த தந்து சங்காத உபாதானத்தே அப்படி. ஒரு ஆள் என்ன பண்ண துணி நெய்யறான் எப்படின்னு கேட்டா மூணு ஸ்ட்ராண்ட்ஸ் மூணு துணி எடுத்துட்டு இருக்கான், சுக்லம்னா வெளுப்பு, கிருஷ்ணம்னா பிளாக், ரத்தம்னா ரெட், மூணு த்ரெட்ஸ் எடுத்துட்டு இருக்கான் வேரியஸ் கலர்ஸ்ல. சங்காதம்னா அவைகளை சேர்ந்து தைக்கிறான், தைச்சா கூட விசித்திரப்பட்டிய விசித்திரப்படம்னா வேரிகேட்டட். இப்ப அந்த கிளாத்ல வந்து மூணு ஸ்ட்ராண்ட்ஸும் கலந்துருக்கு. தத்த தந்து பிரதேசே ஏவ சௌக்கியாத சையோகா. அப்ப அந்த என்ன பார்த்தோம் வச்சுக்கோ, ஒயிட்டா இருக்கிற இடத்துலதான் அந்த அந்த ஒயிட்னஸ் அதை சுத்திதான் இருக்கும், ரெண்டு ரெண்டு இடத்துல ஒயிட்னஸ் மிக்ஸ் ஆகாது. ஒயிட்னஸ் எங்க இருக்கும்னா அந்த ஒயிட் கரெக்டா இருக்கும். அது மாதிரி அதன் சுபாவமானது அங்கங்கதான் இருக்குமே, உயிர் பூர்த்தியா அந்த ஒயிட் ஸ்ப்ரெட் ஆக போறது இல்லை. இது காரியாவஸ்தாயம் அப்படி நான் சர்வத்திர வண்ண சங்கரா. எத்யபி மூணு கலரை வச்சு துணி வெஞ்சா கூட பார்த்தோம்னா கலர்லாம் மிக்ஸ் ஆகி வரப்போகுது இல்லை, துணி அங்கங்க அந்தந்த கலர் இருந்துட்டு இருக்குது அது மாட்டுக்கு இல்லையா. அது மாதிரி காரணவத்து சர்வத்திரச்ச அசங்கரா, எப்படி காரணத்துல எப்படி இருந்ததோ அதே மாதிரி இந்த துணியா இருக்கச்சேவும் அப்படி மொத்தமா கலக்காம அதது எங்கெங்க இருக்கோ அங்கங்க அதோட ப்ராப்பர்ட்டிகள் இருந்துட்டு இருக்கும். ததா சிதஜீவீஸ்வர சங்காத உபாதானத்தை அப்படி ஜகத காரியாவஸ்தாயாம் அப்படி போக்திருத்துவ போக்யத்துவ நியந்திருத்துவ நியமியத்துவ ஆதி அசங்கரா. அதே மாதிரி இந்த ஜகத்தானது காரிய அவஸ்தையில சிருஷ்டி உண்டானப்பறம் கூட சித்து அச்சித்து ஈஸ்வரன் கலந்து கட்டி இருந்தா கூட, ஆனா போக்திருத்துவ போக்யத்துவ ஜீவாத்மா போக்தா, அவன் வந்து அனுபவிப்பவன், அவனுக்கு அதான் தன்மை, அது தனியா இருக்கு. போக்யத்துவன்றது அனுபவிக்கப்படுதல், அது சரீரத்துக்கு. அப்புறம் நியந்திரத்துல நியமியத்துவெல்லாம் பகவானுக்கு போய் சேர்றது. இந்த இந்த இதுவானது சங்கர இந்த சுபாவங்களானது மிக்ஸ் ஆகாம தான் இருந்துருக்கு. என்னைக்கு சரீரம் ஆத்மாவை சாப்பிட்றதில்ல, ஆத்மா தான் சரீரத்தை அனுபவிச்சுட்டு இருக்கு இருந்துட்டு. அது மாதிரியா எம்பெருமான் தான் மொத்தத்தை நியமிக்கிறான், அங்கங்க ஜீவாத்மா கொஞ்சோண்டு அங்கங்க நியமிச்சா கூட சக்தி இருந்தா கூட, ஆனா மொத்த பிரபஞ்சத்தையும் நம்மளால ஏற்க முடியலையே, ஒரு ஆத்தையும் நம்மளால ஏற்க முடியல. அப்புறம் தான் பிரபஞ்சத்துக்கு போறதுனால அப்ப அதனால வண்ண சங்கரமானது ஏற்படலை அப்படின்னு தோன்றது. தந்தூனாம் பிரதக் ஸ்திதி யோகியானாம் ஏவ புருஷேச்சையா கதாச்சித் சம்ஹதானாம் காரணத்துவம் காரியத்துவம் சத். இப்ப இந்த ஒரு டிஃபரன்ஸ் காட்டுற எக்ஸாம்பிள்ஸ்குள்ள எக்ஸாம்பிளுக்கும் இதுக்குள்ள தந்தூனாம் அந்த நூல்கள் இருக்கு இல்லையா, பிரதக் ஸ்திதி யோகியானாம் இவன் வந்து அந்த நெய் நெசவாளி வந்து அவைகளை நெய்யாட்டி அவைகள் தந்தையா இருந்துட்டு போறது, இவன் நெய்யவே தான் எல்லாம் ஒன்னா சேர்றது. கதாச்சித் சம்ஹதானாம் காரணத்துவம் காரியத்துவம் சே, அவைகளை எப்பயோ சேர்க்கறதுனாலதான் அது இப்ப வந்து துணியா இருக்கு, நூலாக விவகாரம் வருது. ஆனா இகதூ இகதுனா இப்ப கான்டெக்ட்ல சிதச்சிதோகோ சர்வாவஸ்தையோகோ பரமபுருஷ சரீரத்தேன தத் பிரகாரத்தையா ஏவ பதார்த்தத்வாத தத் பிரகார. ஆனா இங்க அப்படி இல்லை, சித்து அச்சித்து எல்லாம் எப்பயும் பகவான கலந்து கட்டியே இருக்கு, பகவானும் எப்பயும் அவர்களை கலந்து கட்டியே இருக்க, தனியா நம்ம நினைச்சு பார்க்க முடியாது. இப்ப ஃபார் மூமெண்ட் அப்படி திங்க் பண்றோம் வச்சுக்கோ, சரி இப்ப வந்து ஏதோ ஒரு விஷயத்த ரிமூவ் பண்றோம், அதுல இருந்தா எடுத்தா அப்படியே மொத்தம் குழஞ்சு போயிட்டது. அப்ப அதாவது எது பேசிஸா இருக்கோ அந்த பேசிஸ் எடுத்தோம் வச்சுக்கோங்கோ, அந்த சப்ஸ்டன்ஸுக்கு விழுந்துடுறது. அந்த ஒரு சில இதெல்லாம் அடுக்கி வைக்கலாம் பார்க்கலாம், சில சில சூக்ஷமா சிலது மட்டும் இருக்கும், அதை உருவிட்டோம் வச்சுக்கோங்க மொத்தம் போயிட்டு அந்த சப்போர்ட் எடுத்துட்டா. அது மாதிரி ஒரு க்ஷணம் நம்ம பிரம்மம் இல்லாத ஜெகத்தை இமேஜின் பண்ணோம்னா அப்படி ஒரு வஸ்து இருக்க முடியாது, ஏன்னா பிரம்மம் தான் அந்த ஜெகத்து ஜெகத்தா இருக்கிறதுக்கு காரணமா இருக்கு. எப்படி பலூன் ஊதின பலூன்ல அந்த காத்து தான் அந்த பலூனை பலூனா இருக்க வைக்கிறது. காத்து பேசுனா அதுக்கு அந்த ஸ்திதி போயிடுறது. அது மாதிரி பிரம்மமானது எப்பயும் சித்த சித்தோட கலந்து இருக்கு. அதான் ஆழ்வார் திருமணி செய்யாவார் சொல்லச்சு நான்கு வந்து இருந்தாதுல, இன்றாக நாளையேயாக இனி சிறிதம் நின்றாக நின்னருள் என் பாலதே, நன்றாக நான் உன்னை என்று இளேன் கண்டாய் நாராயணனே, நீ என்னை என்று இலை அப்படின்னு அழகா சொல்ற பிரபந்தத்துக்கு. இதனால்தான் ஏற்றம் என்னன்னா, இந்த வேதாந்த பிலாசபியை தான் அவள் அப்படியே பிரபந்தமா கொடுத்துருக்காள். வெறுமா வந்து அப்படி ஸ்துதி பண்ணிட்டு போல. இந்த பாசுரத்துக்கு ஆக்சுவல் அர்த்தம் என்னன்னா, நாராயணன்ற பதத்துக்கு அர்த்தம் சம்ஸ்கிருதத்துல ஒரு ஒரு பதத்துக்கும் நம்ம வி கேன் பிரேக் இட் டவுன் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட். இப்ப நாராயணன் சொன்னா நாராணம் அயனம் யஹ, இல்ல நாராஹா அயனம் எஸ் என் ரெண்டு அர்த்தம். ரெண்டு இன்னதுக்கு என்ன அர்த்தம் சொன்னா, நாரர்கள்னு சொன்னா ஜீவராசிகள், இந்த ஜீவராசிகள் அல்லது ஜெகத்து மொத்தத்தை கூட வச்சுக்கலாம். அதனால இவைகள் எல்லாத்துக்கும் எது இருப்பிடமோ ஒன்னு, இவைகள் எல்லாம் எதுக்கு இருப்பிடமோ அது ரெண்டு, ரெண்டு வேற வேற. இவன் எல்லாத்துக்கும் இருப்பிடம், இவைகள் எல்லாம் அவனுக்கு இருப்பிடம். அதான் ஆல் இன் ஒன், ஒன் இன் ஆல் அப்படின்னு சொல்றோம். இது நம்ம கன்சீவ் பண்றது ரொம்ப கஷ்டம், நம்மளோட சின்ன புத்தியை வச்சுட்டு. ஆனா சுத்தி அப்படிதான் சொல்றது. அது மாதிரி ஆழ்வார் சாதிக்கிற அந்த இடத்துல இதை வச்சு சொன்னா கூட இந்த மாதிரி அர்த்தத்தை இதுல ஏறிட்டு பார்க்கலாம் பண்றது. நான் நீ நீ இல்லாம நான் இல்லைன்றது ஓகே, நான் இல்லாம நீ இல்லை அப்படிங்கிறது. ஏன்னா அதுக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்கு. ஒரு பெரிய தயாவான் அப்படின்னு சொன்னா அந்த தயை, அந்த தயையை கொடுத்தாதுன்னா தயை வாங்கி வைக்கிறதுக்கு ஒருத்தன் தயாவான் பேர் வரும். தாய்மைக்கு எப்படி குழந்தை அவசியமோ, குழந்தை இல்லாம தாய்மை இல்லை. தந்தைன்னு சொன்னா குழந்தை இல்லாம தந்தைன்னு கான்செப்ட் இல்லை. அது மாதிரி இப்ப அந்த சில உறவுகள்ல ரெண்டு பேரும் தேவையா இருக்கு. என்னாலதான் பேருன்னு சொல்றதா இல்லையா, அது மாதிரி சொல்றாரு. நான் என்று நீ இல்லை இது, அதுக்கு என்ன அர்த்தம்? அந்த இடத்துல அப்படித்த சித்தம்னு அர்த்தம். இது விட்டு பிரிக்க முடியாத, விட்டு பிரியாத ஒரு உறவு. பெருமாளுக்கும் நமக்கு இருக்க உறவு இருக்கு, விட்டு பிரிக்க முடியாத ஒரு பிரியாத, விட்டு பிரியாத ஒரு பிரிக்க முடியாத ஒரு உறவு. அதான் சொல்றாரு அப்படித்த பதார்த்தத்துவ அதனால பரமபுருஷனே காரணமாகவும் காரியமாகவும் இருந்திருக்கான். சரியா, ச ஏவ சர்வதா சர்வசப்த வாச்ச இது விசேஷ ஸ்வபாவ வேத ததசங்கர தத்ரச்ச அத்ரச்ச துல்யஹ. அதனால அவனே எல்லா சப்த வாச்சியம், எந்த சப்தத்தை சொன்னாலும் அது பரபிரம்மத்தான் குறிக்கிறது. ஏன்னா அவனே காரணம், அவனே காரியமா இருந்திருக்கான். எல்லாத்துக்கும் மூலமா பேசிஸா அவனே இருக்கிறதுனால. ஆனா ஸ்வபாவத்துல எந்த விதமான கலப்படமும் கிடையாது. இவைகளுக்குள்ள ஸ்வபாவ பேதமானது எப்ப இருந்துட்டே இருக்கு. எங்கும் நிறைஞ்சு பகவான் இருந்தா கூட அவனுக்கு எப்பையும் அவன் இருக்கிற இடத்துனால, அவன் இருக்கிற இடத்துல இருக்கக்கூடிய தோஷங்கள் அவனை போய் சேராது, ஒட்டாது எப்பையும் அப்படின்னு தாத்பரியம். ஏவஞ்ச சதி பரஸ்ய பிரம்மணஹ காரியாது பிரவேசே அபி ஸ்வரூப அந்யதாபாவா அபாவாத் அவிகிருதத்வம் உபபன்னதரம். அதே மாதிரி போட்டார். இப்போ இதுல விஸ்தாரம் தான், காரிய அனுப்பிரவேசே அபி, காரியமா இருக்கக்கூடிய ஜெகத்துல அவன் அனுப்பிரவேசம் பண்றான் இல்லையா, அல்லது அவன் அனுப்பிரவேசம் பண்ணி காரியமா ஜெகத் ஆறுது. அப்படி ஆனா கூட அவைகளுக்குள்ள இருக்கக்கூடிய ஸ்வரூப வேறுபாடு அல்லது மாறுபாடு அவனை போய் சேராது. ஸ்தூலாவஸ்திய நாமரூப விபாக விபக்திய சிதசித் வஸ்துனக ஆத்மதையா அவஸ்தானாத்து காரியத்துவ உப்பபண்ண தரம். ஆனால் ஸ்தூலமா இருக்கக்கூடிய நாமரூப விபாகத்துக்கு அருகமா இருக்கக்கூடிய சிதசித் வஸ்து, சிருஷ்டி உண்டான பிரம்மா இதை பார்த்து, இது மரம், இது ஒரு யானை, இப்படின்னு சொல்றோம் இல்லையா. சிருஷ்டி உண்டானதுக்கு அப்புறமா அதெல்லாம் வச்சு பார்க்கச்சே கூட எல்லாத்துக்கும் ஆத்மாவா பகவான் என்னவா இருக்கான், அவனுக்கு காரியமா பிரம்மம் இருக்குன்னு சொல்றதுல ஒன்று தப்பு இல்லை. அவஸ்தாந்தரா பக்திக்கு எவைகி காரியத்தா, காரியம்னா என்ன ஆக்சுவலா அப்படின்னு கேட்டா, முதல்ல எஃபெக்ட், எஃபெக்ட் டிஃபைன் பண்ணணும். முதல்ல காஸ் அண்ட் எஃபெக்ட் இருக்கு இல்லையா. எஃபெக்ட்னா என்னன்னா, அவஸ்தாந்தரா பத்திகி ஏவகி காரியதா, மண் இருக்கு பானை இருக்கு, பானைனா என்னன்னு கேட்டா ஆக்சுவலா மாறிய மண், அவ்வளவுதான். பானை உடஞ்சிருச்சு, ஓட்டாஞ்சல்லியா எடுத்து, ஓட்டாஞ்சல்லி என்னன்னா உடஞ்ச பானை. ஆக மொத்த மண்ணினுடைய இன்னொரு அவஸ்தை தான் பானை, பானையுடைய இன்னொரு அவஸ்தை தான் அந்த ஓட்டாஞ்சல்லி. திருப்பி அதுவும் நல்லா பொடிஞ்சு போய் மண்ணாயிடுச்சுன்னா மண்ணாயிடுத்திருப்பியும். ஆக மொத்த ஒன்னு ஒண்ணு பார்த்தோம்னா ப்ரீவியஸ் ஸ்டேஜோடய ஒரு பரிணாமம் தான். இதான் காரியம். காரியம்னு ஒன்றும் இது ஒரு ஃபேக்ட் இது. ஏன்னா எதுலையும் நம்ம பாருங்க, அப்படி அப்படி அவுட் ஆஃப் நத்திங் எதையும் கொண்டு வரதே இல்லை. நம்ம பார்க்குற ஒரு ஒரு வஸ்து முன்னாடி எதுவாக இருந்திருக்கு. பழம்னா முதல்ல பூவாக இருந்திருக்கு. ஒவ்வொன்றும் காய வந்திருக்கு, காய் பூவா இருந்திருக்கு, இப்படி ஒரு ஒரு அவஸ்தை இருந்துட்டே இருக்கு. மொத்தமா செடின்னு செடி விதையா இருந்திருக்கு, இப்படி ஒரு ப்ரீவியஸ் இதுல போயிட்டே இருக்கு. அதனால காரியம் என்னன்னு கேட்டா அவஸ்தாந்தராபத்தி, வேறொரு அவஸ்தை அடைதல் தான். நிர்குணவாதாச்ச நிர்குணவாதாச்ச பரச பிரம்மனோ ஹேயகுண சம்பந்தா பாவாத் உபபத்தியந்தே. சரி, இப்ப இதுக்குதான் சமாதானம் சொல்றீங்க நீங்க அப்படின்னு கேக்குறேன். நிர்குணம் பிரம்மன் சொல்றதே இப்போ நிர்குணம் பிரம்மன் என்ன அர்த்தம்? இப்ப குணமே இல்லாததுன்னா பிரம்மம், அதுக்கு என்ன சமாதானம் சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா ஹேய குண சம்பந்தா பாவாது. தோஷம் குணங்கள்னு சொன்னா குணம்னு ஒண்ணுக்கு தோஷம் ஒண்ணு இருக்கு, அந்த தோஷங்களுக்கும் விட வேண்டிய ஹேய குணங்கள் அவர்களுக்கு பெயர். அப்ப அந்த ஹேய குணமானது எம்பெருமான்கிட்ட இல்லைன்னு சொல்றதா நிர்குண நிர்குண சப்தத்துக்கு அர்த்தம் சொல்றார். அதுக்கு ஸ்ரீமத் ராமாயணத்தை எடுத்து பார்க்கணும். ஸ்ரீமத் ராமாயணம்னு என்ன எதுக்குன்னு கேட்டா இதிகாச புராணாபியாம் வேதம் சமூக பிரம்ம ஏதுன்னு அர்த்தம் இருக்கு. வேதத்தை நம்மளால புரிஞ்சுக்க முடியாது, இதிகாச புராணங்களை கொண்டு வேதத்துல சொல்லப்பட்ட அர்த்தங்கள் அறியும். அப்ப ஸ்ரீமத் ராமாயணத்துல ஒரு ஸ்லோகத்தை வாசிக்கிறேன் பாருங்க. இப்ப நிர்குணஸ்யாபி புத்திரஸ்ய கதம் சியாத் விப்ரவாசம் விப்ரவாசனம் கிம் புனர்யச லோகோயம் ஜிதோ விருத்தேன கேவலம்னு ராமனை வந்து காட்டுக்கு போக சொல்ற தசரதன். அப்ப ஜனங்கள்லாம் பேசுற என்ன பேசுறான்னு சொன்னா நிர்குணஸ்யாபி புத்திரஸ்ய கதம் சியாத் விப்ரவாசனம். நிர்குணஸ்தியாபி புத்திரஸ்யன்னு ஜனங்க கேக்குற பையன் நிர்குணமாவே இருக்கட்டும், அப்ப கூட அவனை வந்து காட்டுக்கு அனுப்புவாளா அப்படின்னு கேக்குறான். இப்ப அந்த நிர்குணம் சப்த பிரயோகமானது நிர்குணம்னா குணமே இல்லாதவன் அப்படின்னு அர்த்தம் அப்படி சொல்ல முடியாது. அந்த என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா கெட்ட பையனா இருந்தா கூட அர்த்தம். அப்ப நிர்குணன் சப்தத்துக்கு இன்னொரு அர்த்தம் என்ன பிரயோகம் கேட்டா குணமே இல்லாதவன் சொல்லல, அந்த நல்ல குணம் இல்லாதவன் அர்த்தம். ஆனா அது அதே அர்த்தத்தை இங்க எடுத்துக்க முடியாது. ஆக மொத்தம் என்ன இது தெரியாதுன்னு கேட்டா நிர்குணகான்னு சொன்னா ஒண்ணுமே இல்லைன்னு அர்த்தமே கிடையாது. அப்ப ஒரு ஒரு கான்டெக்ட்ல ஏதோ ஒண்ணு இல்லைன்னு சொல்றது. அது மாதிரி வேதத்தை சுத்தி எடுத்துட்டோம்னா நிர்குணவாதம் கேட்டா ஹேய குண சம்பந்தம் கிடையாது. பகவானுக்கு எப்பயுமே ஹேய பிரத்தனீகன், நம்மளுக்கு எப்பயும் தோஷத்துக்கு ஆஸ்பதம் கிடையாது அவன். அதான் அர்த்தம் உரிய இவ்வளவு சொல்லிட்டு ஒண்ணுமே கிடையாதுன்னு சுத்தி சொல்லணும் கிடையாது. அதனால நான் சொல்லிட்டேன்னா ஹேய குண சம்பந்தா பாவாது உபபத்தியந்தே. அப்ப அதுக்கு உண்டான பிரமாணங்கள்லாம் காட்டாது. அபகதபாத்மா விஜரோ விமிருத்தியு விசோகா விஜிகித்தா அபிபாசகான்னு சாந்தோகபனிஷத்து சொல்றது. இத்தனை குணங்கள் இருக்கு, பாபமே கிடையாதவனுக்கு, அவனுக்கு மூப்பு கிடையாது, மரணம் கிடையாது, சோகம் கிடையாது, இவ்வளவு தாகம் கிடையாது, நிறைய விஷயங்கள் நிறைய குணங்கள் சொல்றது. இப்போ இது ஹேய குணான் பிரதிஷித்திய சத்தியகாமக சத்தியசங்கல்பகான்னு என்ன சொல்றது? இப்ப இதெல்லாம் இல்ல இல்ல இல்லைன்னு சொல்லிருந்தது, இப்ப என்ன இருக்குன்னு சொல்ல வர்றது? சத்தியகாமக சத்தியசங்கல்பகா, அவனோட சங்கல்பமானது சத்தியமான சங்கல்பம், பொய்ய பொய்ய ஆக. அப்ப இதெல்லாம் பாசிட்டிவா சொல்ல வந்ததுன்னு இது கல்யாண குணான் விததி இயம் சுதிஹி ஏவ அந்யத்ர சாமான்யேன அவகதம் குண நிஷேதம் ஹேய குண விஷயம் வ்யவஸ்தாபயதி. இப்படி கல்யாண குணங்கள்லாம் சொன்ன ஸ்ருதியானது கெட்ட குணங்களுக்கும் கிடையாது சொல்லப்படுறதுக்காக தான் அந்த நிபுண சப்தமானது வந்ததுன்னு. அப்புறம் ஞானஸ்வரூபம் பிரம்ம இதுவாதாச்ச சர்வஜ்ஞேய சர்வசக்தேஹே நிகிலஹேய பிரத்யேக கல்யாண குணாகாரஸ்ய பரஸ்ய பிரம்மணஹ ஸ்வரூபம் ஞானைக நிரூபணீயம் ஸ்வப்பிரகாசதையா ஞானஸ்வரூபம் ச இது அப்யுபகமாத் உபபன்னதரஹ. சரி சார், சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மம் சொல்லியிருக்கேன் அப்படி சொன்னா என்ன அர்த்தம் கேட்டா பிரம்மமானது வெறும் ஞானம்தான் அப்படின்னு அர்த்தமா இருது அப்படின்னு கேட்டா அப்படி அர்த்தம் கிடையாது. அவையெல்லாம் பிரம்மத்தினுடைய ஸ்வரூபத்தை விட்டு, அதாவது ஒரு ஒரு வஸ்துக்கும் ஸ்வரூபம்னு ஒன்று உண்டு, சுபாவம் ஒன்று உண்டு. இப்ப உப்புக்குன்னு எடுத்திருந்தோம், உப்புக்கு வந்து ஸ்வரூபம் வேற சுபாவம் வேற. சுபாவம்ன்றது அந்த அந்த கடிக்கிறது, ஆனா சொரூபம்ன்றது அதோட அந்த ஒயிட்டா இருக்கிறது கிறிஸ்டலா இருக்கிறது தான் சொரூபம். அதுக்கு அது மாதிரி ஒரு ஒரு விஷயத்தை எடுத்துட்டாலும் அதுக்கு ஒரு சொரூபம் உண்டு, சுபாவம் உண்டு. அப்படி பிரம்மத்தோட சொரூபத்தை சொல்ல வந்த வாக்கியம் தான் சத்தியஞானம் அனந்த பிரம்மமே தவிர அதுவேதான் பிரம்மம்னு எங்கேயும் நிர்தாரணம் பண்ணல. அப்ப சத்தியஞானம் அனந்த பிரம்மம் தான் அர்த்தம் கேட்டா பிரம்மத்தோட சொரூபம் அது. அடுத்து சுபாவம் என்னன்னு கேட்டா சிம்பிளா சொல்ல வச்சுக்கோங்க. இப்ப நமக்கு இப்ப ஜீவாத்ம சொரூபம் ஞானம் அப்படின்னு சொன்னா ஜீவாத்மாவுக்கு வெறும் ஞான சொரூபம் மாத்திரம் இல்ல, அறிஞ்சுகிற சக்தியும் இருக்கு. நமக்கு நமக்கு நம்மள நாமே தெரிஞ்சுக்கிறோம். அப்படி உட்காந்து இருக்கோம், திடீர்னு எல்லாம் இருட்டா இருக்கு, ஒரே இருட்டு ஒரே நிசப்தம். அப்ப கூட நமக்கு நாம இருக்கோமான்னு சந்தேகம் வராது. நீங்களா இருக்கலாம் டவுட் வரலாம், எல்லாம் தூங்கி போட்டு வச்சுக்கோ, இருட்டா இருக்குது நீ பாக்கறேன் சத்தத்தையே காணும், இல்ல இருக்கேலாம் இல்லையா அப்படின்னு டவுட் வரும். ஆனா நான் இருக்கிறேன்னு கேட்டுக்க மாட்டேன், கரெக்டா? அப்ப எந்த ஸ்திதியிலையும் இது சரீரத்தை கொண்டு சொன்னா கூட எந்த ஸ்திதியிலையும் ஜீவாத்மாவுக்கு தான் இருக்கேன்னு கண்டிப்பா தெரியும். அதான் ஏன்னா அவனோட சொரூபமானது தன் தானே காட்டி கொடுக்கறது. என்ன இதுல புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, இப்ப நம்மளுக்கு யார் சொன்னா இப்ப நம்ம லைட் அடிச்சு பாக்கிற இருக்கோமான்னு நமக்கு தெரியுறதுன்னு கேட்டா அதான் செல்ஃப் அவேர்னஸ், அதான் சொரூபம். ஞான சுரூபத்துக்கு என்ன கிடையாதுன்னா செல்ஃப் அவேர்னஸ் இருக்கு. ஆனா இந்த டெஸ்க் இருக்கு இல்லையா, இதுக்கு செல்ஃப் அவேர்னஸும் கிடையாது, புறத்தி விஷயத்த தெரிஞ்சுக்கிற அவேர்னஸும் அது கிடையாது. ஆனா நமக்கு பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, செல்ஃப் அவேர்னஸும் உண்டு, மிச்ச விஷயங்களை தெரிஞ்சுக்கிற சாமர்த்தியும் உண்டு. அப்ப ரெண்டு அவேர்னஸ் இருக்கு நம்ம கிட்ட, ரெண்டு அவேர்னஸ் இருக்கு. ஒன்னு வந்து செல்ஃப் அவேர்னஸ், ஒன்னு வந்து பீயிங் அவேர் அபவுட் அதர் திங்ஸ். அப்ப அந்த செல்ஃப் அவேர்னஸ் சொரூபம், பீயிங் அவேர் அபவுட் அதர் திங்ஸ் இருக்கு இல்லையா, அதான் சுபாவம். அப்ப சொரூபம் வேற சுபாவம் வேற, இருந்தாலும் ரெண்டும் ஞானம் தான், அது அந்த விஷயத்துக்கு போக வேண்டாம். ஆக மொத்தம் என்ன தெரியுது, இப்ப சொரூபம்னு ஒண்ணு இருக்கு, சுபாவம் ஒண்ணு இருக்கு, ஜீவாத்மாக்கு ரெண்டுமே உண்மை, ரெண்டும் உண்மை, வந்தேறி இல்லை. அதான் இப்ப நிதானமா சொல்லப்பட்ட விஷயம், அதான் போட்டுனார். இப்ப சொரூபத்தை சொல்ல வந்தாச்சு, பிரம்மத்துக்கு சத்தியம் ஞானம் அனுப்புன்னு சொல்லுமே, ஞான சொரூபமா பிரம்மம் இருந்துருக்கு. அடுத்த சுபாவத்தை சொல்ற, எஸ் சர்வஜ்ஞ சர்வகித்து, ஞானாகாரமா பிரம்மம் இருந்துருந்தா கூட எஸ் சர்வஜ்ஞா சர்வகித்து சுத்தி சொல்றது, எவன் அனைத்தையும் அறிபவன். இப்ப பிரம்மத்தை காட்டுல வேற ஒண்ணுமே இல்லைன்னு வச்சுக்கோங்க, அப்ப இந்த வாக்கியம் எல்லாம் அனர்த்தமா போயிடும். பிரம்மம் மட்டும்தான் இருக்கு, இது எல்லாம் போய் ஒண்ணுமே இல்லைன்னா அப்ப எஸ் சர்வஜ்ஞன் எதுக்கு சொல்லணும்? இப்ப மிச்சம் ஒண்ணுமே இல்ல தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லையே. எஸ் சர்வஜ்ஞா சர்வவிது பராசக்தி விவிதீவஸ்துவது சுவாபாவிகி ஞான பல கிரியாச்சன் சுத்தி சொல்றது. பரா அச்ச சக்தி, இந்த பிரம்மத்துடைய சக்தி இருக்கே அது பரா, ரொம்ப மேம்பட்டது. விவிதா ஏவ சூயதே சுவாபாவிகின்னு சொல்றது, ஸ்ருதி என்ன சொல்றது, சுவாபாவிகி. அத்வைதமும் ஒத்துக்கிறது, அத்வைதமும் இந்த ஞான பல ஐஸ்வர்யம் ஒத்துக்கிறது, ஆனா அவைகளை சுவாபாவிகம் கிடையாது. மாயாவோட சம்பந்தம் ஏற்படச்சு அந்த பிரம்மத்துக்கு எந்தவித விகாரமும் இல்லாம நிர்குணமா இருக்கக்கூடிய பிரம்மத்துக்கு மாயையோட சம்பந்தம் ஏற்பட்ட உடனே அதுக்கு இந்த குணங்கள் தான் நாங்களும் ஒத்துக்கணும் சொல்றாவா. ஆனா ஸ்ருதி என்ன சொல்றது, சுவாபாவிகி, சுபாவமாவே இருந்துருக்கு. எந்த சம்பந்தத்தினாலும் திடீர்னு வரல, சம்பந்தம் போனப்பறம் போக போறது இல்ல, எல்லாமே இருந்துருக்கு. விஜயாதாரம் வரே கேன விஜானியாது, யார் தெரிஞ்சுப்பாரு, எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு சொல்றது. விஜயாதாரம் அப்படின்னா அனைத்து அறிபவன் அர்த்தமா இருக்கு. விஜயாதா இத்தியாதிக்கா ஞாத்ரித்வம் ஆவேதயந்தி, இவைகள்லாம் பிரம்மத்தினுடைய நோய், அதாவது அதனுடைய நோயபிலிட்டி, நோயபிலிட்டி இல்ல அதனுடைய நாலெட்ஜ் அபவுட் அதர் திங்ஸ், தட் பிரம்மம் இஸ் பிரம்மன் இஸ் அவேர் ஆஃப் அதர் திங்ஸ் என்று சொல்றது. இப்போ இப்படி சொல்றதுனாலேயே பிரம்மத்துக்கு சொரூபமும் சொல்லியாச்சு, சுபாவமும் சொல்லியாச்சு, சரியா? இப்ப சத்தியம் ஞானம் அனந்தம் இத்தியாதி காச்ச ஞானேக நிரூபணீயதையா சபகாசத்தையாச்ச ஞான சுரூபத்வம். இப்ப எதுக்கு அது சொரூபம் தேவைன்னு சொன்னா வச்சுக்கோங்க, ஒரு விஷயத்த நம்ம கிளியர் கட்டா சொல்லணும்னு சொன்னா வச்சுக்கோங்களேன், அதோட சொரூபத்தை தான் சொல்ல முடியும். அந்த ரூம்ல போய் ஒரு விஷயம் இருக்கு கொண்டு வா அப்படின்னு அனுப்புறோம் வச்சுக்கோங்க, கரெக்டா சொல்லி அனுப்பணும். நாலு கால் இருக்கும் கொண்டு வா அப்படின்னா, டேபிளுக்கு நாலு கால் இருக்கு, சேருக்கு நாலு கால் இருக்கு, அப்ப எதை கொண்டு வருது? அப்ப அதோட சொரூபத்தை சொல்லணும். இல்ல இல்ல ஏதோ ஒரு டிஸ்டிங்கிஷன் ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்கும், அதான் சொரூபம்னு பேரு. அப்படி பிரம்மத்துக்கு என்ன டிஸ்டிங்கிஷன் ஃபீச்சர்னா அது சத்தியம் ஞானம் அனந்தம், இதுதான் அதோட டிஸ்டிங்கிஷன் ஃபீச்சர். அப்ப அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு அது அவசியமா இருக்கு. அதான் போட்டுள்ள ஞானேக நிரூபணீயதையா பிரகாசத்தையாச்ச ஞான சுரூபத்துவம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். சொரூபத்தையா நானா பிரகாரம் அவஸ்தம் இதுன்னு ஸ்ருதியை கொண்டு கல்பிக்கிறார். இப்போ சொல்றார் சோ காமயத்த பகுசியம் பஜாயேன்னு ஸ்ருதி வாக்கியத்துக்கு அர்த்தம். இதெல்லாம் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பார்க்கலாம். சம்மர் என்னன்னு கேட்டா, பிரம்மமானது சங்கல்பித்தது, இனி பலவாறாக ஆக கடவேன், தனியா இருந்து போர் அடிக்கிறது, ஒரு லெட்டர் சேவ சேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றதுன்னு கேட்டா, பலவாறாக ஆகுவேன்னு ஜஸ்ட் நினைச்சது, நினைச்ச உடனேவே கடகடகன சுஷ்டியானது ஆரம்பிச்சிருக்கு. அப்ப பிரம்ம சங்கல்பத்தினாலதான் இந்த ஜெகத்தானது உண்டாச்சு. இந்த ஜெகத்துல என்ன இருக்கு, இப்ப ஸ்திர த்ரச ஸ்திரனா இம்மொபைல், திரசனா மொபைல். அப்ப ஸ்திர திரச சுரூபத்தைய நானா பிரகாரம் அவஸ்தம் இது, இப்படி பார்க்கக்கூடிய ஜங்கமா ஜங்கம உலகமானது சிருஷ்டியாச்சு. தத்னீக அப்ரமாத்மக வஸ்து வஸ்து நானாத்வம் அதத்வம் இது பிரதிஷித்தியதே. அப்ப இது வேற எதுவும் இல்லைன்னு சொல்றது என்னன்னு கேட்டா, அதுக்கு என்ன தாத்யம் கேட்டா, பிரம்மத்தை ஆத்மாவாக கொள்ளாத எந்த வஸ்துவும் கிடையாது. அப்ப இங்க இருக்கிற வஸ்து எல்லாம் பிரம்மத்தை ஆத்மாவாக உடைய வஸ்துதான். இதற்காகல வேற கிடையாது தாத்பரியம், இதற்காகல வேற கிடையாது, எதுவுமே இல்ல அர்த்தம் கிடையாது. இங்க எதுவுமே இங்க வந்து நானா கிடையாதுன்னு சொன்னா நானான என்ன அர்த்தம் கேட்டா, நானான வெரியஸ் என்ன அதுக்கு, இதை காட்டிலும் வேற இல்லையா அர்த்தம் என்ன கேட்டா, இங்க இருக்கிற வஸ்துவெல்லாம் பிரம்மத்தை ஆத்மா உடையது, இங்க வெரைட்டி இருக்கு இல்லன்னு சொல்ல. ஆனா இதுக்குள்ள என்ன யூனிட்டும் கேட்டா, எல்லாமே ஒரு ஆத்துக்குள்ள போற வச்சுக்கலாம், மண் குடிசை, மண்லயே சேர் பண்றக்கா, மண்லயே டேபிள் எல்லாம் பண்றக்கா, இங்க இருக்கிற எல்லாம் மண்ணுதான். இப்படி மண்ணால் ஆகாத வஸ்து இங்க ஒண்ணும் கிடையாது, அதான் அது தாத்பரியம். அந்த மாதிரி வச்சு பிரம்மத்தை ஆத்மாவா பெறாத எந்த வஸ்துவும் கிடையாதுன்னு நிஷேதம் பண்றதே ஒழிய, பிரம்மத்தை தவிர எதுவுமே இல்லைன்னு சொல்லவே இல்லை. டிஃபரன்ஸ் புரியுதா உங்களுக்கு, பிரம்மத்தை தவிர எதுவும் இல்லைன்னு சொல்லல, பிரம்மத்தை ஆத்மாவாக கொள்ளாத எந்த வஸ்துவும் கிடையாதுன்னு சொல்றது தாத்பரியம் நிர்வாகம் பண்றது. அதான் இங்க ஒட்டுண்ட தத் பிரத்தினீக்க அப்ரமாத்மக வசு நானாத்மம் அதத்வம் இது பிரதிஷித்தியதே. மிருத்யோஹோ சக மிருத்யுமாப்னோதி யஹை நானேவ பஷ்யதி நேக நானாஸ்தி கிஞ்சன. என்ன சொல்றது இங்க, தெர் இஸ் நோ வெரைட்டி ஹியர், தெர் இஸ் நோ ஹெட்ரோஜினிட்டி ஹியர், இவ்வளவு சுத்தி சொல்றது. அப்படி எவன் நினைக்கிறானோ அவன் மரணத்தை அடைவான்னு கேட்டா சம்சாரத்திலே விழுவான்னு தாத்பரியம். அதனால அத்வைத அத்வைதிகள் என்ன பண்ணணும் கேட்டா, இதெல்லாம் வந்து வியாபகாரிக சத்தியத்துல இதெல்லாம் ஒத்துக்கிறோம், ஆனா பாரமார்த்திகத்துல ஒண்ணுமே கிடையாது, பிரம்மம் தான் இருக்கு, அந்த பிரம்மம் தான் நீங்க நிர்வாகம் பண்றேன். ஆனா பாஷ்யக்கார நிர்வாகம்னு கேட்டா அப்படி கிடையாது. ஸ்ருதிக்கு என்ன கரெக்டா அர்த்தம்னு கேட்டா, இங்க இருக்கிற வஸ்துக்கள்ல ஒரு யூனிட்டி இருக்கு. என்ன கேட்டா, பிரம்மத்தை ஆத்மாவா உடைய வஸ்துக்கள். இப்படி பிரம்மத்தை ஆத்மாவா கொள்ளாத எந்த வஸ்து வேற கிடையாது. என்ன அர்த்தம் கேட்டா, எல்லாமே பிரம்மத்தை ஆத்மாவுடைய வஸ்துதான், பிரம்மம் தான் எல்லாத்துக்கும் ஆத்மா, எல்லாத்துக்கும் காரணம் தெரியும் சொல்றதுக்காக ஸ்ருதி வந்திருக்கு. அதை காட்டிலும் வேறதா ஒருத்த யோசிச்சான்னா அவன் இங்க சம்சாரத்துக்கு போவான்னு தாத்பரியம். எனக்கு எங்க அனுகூலமா இருக்கோ அதை மட்டும் நான் கேட்பேன்னு சொல்ல முடியாது. இப்போ ஆத்துல அம்மா பார்க்கான்னு சொன்னா வச்சுக்கோங்க, ஏதோ ஆர்டர் போடுறான்னு சொன்னா நமக்கு எங்க வேணும்னா இருக்கோ, சாப்பிட வரான்னு கூப்பிடுறா, உடனே பையன் ஓடுறான், என்னடா ஏன்டா ஓடன்னு கேட்டா அம்மா சொல்ல பேச மீறதே இல்லைன்றான். ஏன்னா அவனுக்கு பசி சாப்பிடணும். இதே காத்தால எழுந்துடும் சொன்னா இல்ல இல்ல என்னெல்லாம் முடியாதுன்றான். ஏன்னா அதுக்கு அவனுக்கு இதுவா இருக்கு, பிரதிகூலமா இருக்கு. அப்படி செலக்டிவா நம்ம சுத்திய இந்த இடத்துல ஒத்துக்கிறேன், இந்த இடத்துல ஒத்துக்கணும் சொல்ல முடியாது, அதான் நேர்மை. அதனால சொல்றாரு இப்படி ஒத்துண்டாதான் அப்ப பிரம்மத்துக்கு சத்திய சங்கல்பத்தை சித்திக்கும். பகுஸ்யாம் பிரஜாயேன்னு சங்கல்பம் பண்றது பிரம்மம், சத்திய சங்கல்பத்தை ஒத்துக்கிறேன். ஆனா இந்த வார்த்தையை இந்த வாக்கியத்தை ஒத்துக்கலாம் சொல்ல முடியாது இப்போ இல்லையா. பகுஸ்யாம் அப்படின்னா பலவாறாக ஆக கடவேன் அப்படின்னு சொல்றது சுத்தி சொல்றது இல்லையா. அதனால இதெல்லாம் பார்க்கச்சு நானா பிரகாரத்துவத்தை ஒத்துண்டுதான் ஆகணும். சர்வம் ஆத்மைவாபூத் இது நிஷேத வாக்கிய ஆரம்பேச்ச தத் ஸ்தாபிதம் சர்வம் தம் பராதாத்யோ அந்யத்ர ஆத்மனஹ சர்வம் வேத தஸ்யஹ வா ஏதஸ்ய மஹதோ பூதஸ்ய நிஷ்பசிதம் ஏதத் ரிக்வேதஹ இத்யாதினா. இந்த வேதம் இருக்கே அது எம்பெருமானே மூச்சு காற்று சொல்றது, நிஷ்பசிதம் ஏதத் ரிக்வேதஹன்னு. அதான் நம்ம சம்பிரதாயத்தில் சொல்ற விஷயம் கேட்டா வேதம் எல்லாம் பகவானே மூச்சு காட்டுன்னு சொல்றோம். இப்படி கான்டெக்ட் வச்சுட்டு நம்ம புரிஞ்சுக்கிற ஒழிய ஜஸ்ட் யூ கேனாட் டேக் ஒன் சென்டென்ஸ் அவுட் ஆஃப் த கான்டெக்ட் அண்ட் தென் சே திஸ் இஸ் வாட் இஸ் பிரம்மம் சொல்லப்படாதுன்னு. அதுக்காக மொத்தத்தையும் லிங்க் பண்ணி சொன்னார். ஏவம் சமரேஸ் பண்ண போறாரு இப்ப, ஏவம் சிதஜீவீஸ்வரானாம் சரூபேதம் சுபாவேதம் ச வதந்தீனாம் தாசாம் காரியகாரணபாவம் காரியகாரணயோ அனன்யத்வம் வதந்தீனாம் ச. சரி முதலே எடுத்துக்கலாம். சிதஜித் ஈஸ்வரானாம் சித்து அசித்து ஈஸ்வரனுடைய ஸ்வரூபேதம் சுவாவேதம் ச வதந்தீனாம். ஸ்வரூபத்துல பேதம் இருக்கு, சுவாவத்திலே பேதம் இருக்கு மூணுத்துக்கும். அவைகளுடைய காரிய காரணபாவம் சித்தும் அச்சித்தும் காரியமா இருந்ததுக்கு, ஈஸ்வரன் சங்கல்பத்துக்கு உட்பட்டு அந்த பிரம்மமே அதுக்கு காரணமா இருந்ததுக்கு. ஆக மொத்தம் சித்து அச்சித்து ஈஸ்வரன் மூணு கலந்து கட்டிருக்கிறதா காரணமாவும் இருக்கு காரியமாவும் இருக்கு. அப்படி இருக்கு அனன்யத்வம்னா காரியம் வேற காரணம் வேற கிடையாது. காரணம் காரியம்ன்றது காரணத்தினுடைய இன்னொரு ஸ்டேஜ், அவ்வளவுதான், இன்னொரு ஸ்டேட். காரியம்ன்றது காரணத்தினுடைய இன்னொரு ஸ்டேட். பால் தயிர் அப்படின்னு சொன்னா தயிர்ல புதுசா ஒன்று கொண்டு இருக்கலையே அந்த இடத்துல, அந்த பால் தான் தயிரா மாறுறது. அப்ப தயிரானது காரியமா இருக்கு, பாலானது காரணமா இருக்கு. ஆக மொத்தம் அப்படியே அந்த வசதி அந்த வசதி மாறி இருக்கு. அப்புறம் அதோட இன்னொரு ஸ்டேஜ், அவ்வளவுதான். அப்போ அந்த நம்ம இந்த எக்ஸாம்பிள்ல திருப்பி காரியமானது காரணம் ஆகாது. நம்ம சொல்ற திருஷ்டாந்தத்துல பால் தயிரா எடுத்து வச்சு திருப்பி தயிரை பாலாக்க முடியாது. ஆனா பிரபஞ்சம் அப்படி இல்லை, மறுபடியும் அது காரணம் வச்சதுக்கு அது போகும். நம்ம லௌகீகமா பார்க்குற திருஷ்டாந்தத்தெல்லாம் எள்ளு எண்ணெய் எடுத்துக்கோ வச்சுக்கோங்க, மறுபடியும் எண்ணெயை வந்து எள்ள ஆக்க முடியாது லௌகீக திருஷ்டாந்தத்துல. ஆனா சில விஷயங்கள்ல மாத்தலாம். ஆனா இந்த சாஸ்திர இதுல எப்பவுமே காரியம் காரணம் மாத்தி மாத்தி வந்துட்டே இருக்கும். ஏன் ஏன் இப்படி வர முடியும் கேட்டா ரெண்டுத்துலயும் ஒரு யூனிட்டி இருக்கு, அப்பதான் வர முடியும். ரெண்டு வேற வேறையா இருந்ததுன்னா அமைய வரவே முடியாது. சிதச்சித்தோகோ சர்வாசம் சுதினம் அவிரோதா, எல்லா சுதிகளுக்குள்ள அவிரோதம்னா ஒரு இதுவே இல்லை, டிஃபரன்ஸே இல்லை அவைகளுக்குள்ள. சிதச்சித்தோகோ பரமாத்மனாச்ச சர்வதா சரீராத்ம பாவம் சரீரபூதயோகோ காரண தசாயாம் நாமரூப விபாக அனர்க சூக்ம தசாபத்தின் கரு தசாயாம் சதர்க ஸ்தூல தசாபத்தின் மதந்தீவிஹி சுதிவிஹி ஏவ ஞாயதே. அப்ப எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு கேட்டா சரீராத்ம பாவமானது இருக்கு. இந்த சித்து அச்சித்து ரெண்டும் சரீரம், எம்பெருமான் ஆத்மா. அப்ப காரண தசையில நாமரூப நேமன் பாம் சொல்ல முடியாத மாதிரி சித்தும் அச்சித்தும் அவைகளுடைய பேசிக் ஃபார்ம்ல போயிட்டு பிரம்மத்தோட ஓட்டின்னு இருக்கு. காரியாவஸ்தையில் என்னதுன்னு கேட்டா அவைகள் அவைகள் பேரை சொல்லலாம் மாதிரி ஒரு இதை அடைஞ்சி தனியா இருக்குன்னு தாற்பயம். இது பிரம்ம அஜானவாதசிய ஔபாதிக பிரம்ம பேதவாதசிய அந்நியாபி அந்நாய மூலகசிய போட்டு பிரம்மத்துக்கே அஜானம் வருதுன்னு சில பேர் சொல்ற. ஏன்னா அப்பதான் சுத்தியை ஒத்துக்க முடியும். சிருஷ்டியானது பொய் எப்படி ஏற்பட்டதுன்னு கேட்டா பிரம்மத்துக்கு மாய மாயினோட சம்பந்தம் ஏற்பட்டிருக்கு, மாயினான அஜ்ஞானம் தான் அப்படி சொல்றவா. ஔபாதிக பிரம்ம பேதவாதசிய பிரம்மத்துக்கு நேச்சுரலா பேதத்தை நாங்க ஒத்துக்கல, இந்த பிரபஞ்சத்தோட சேரச்சேதான் அதுக்கு ஒரு அஜ்ஞானம் வருது எப்படி சொல்றவா, இப்படி சொல்றவாலையும் இதெல்லாம் அத்வைதத்துக்குள்ளேயே பேதம். அவெல்லாம் அந்நியாபி அந்நாய மூலகசிய சகல ஸ்ருதி விருத்தசிய விருத்தசிய ந கதஞ்சித் அப்படி அவகாசோ வித்தியதே இத்தியலம் அதி விஸ்தரேனு கடைசியில போட்டுனர். எனப் ஆஃப் இது இது ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு, இதுக்கு மேல இதுக்கிட்ட போக வேண்டாம். அந்நாயம் அந்நாயம் சொன்ன லாஜிக்கே இல்லைன்னு அர்த்தம். லாஜிக் இல்லாம அவ சொல்றது நிக்காது. ஸ்ருதியும் அவளுக்கு அவ சொல்ற ஸ்ருதிக்கு விருத்தம் அப்படின்ட்டு, ஸ்ருதிக்கு விருத்தம். அதனால இப்ப அவ சொல்றது பேசிக்கே கிடையாது. அல்ல அலம் அதான ஏன்னா அவ சொல்றதுல ஒரு இதுவும் இல்லை. இங்கெல்லாம் ஆக்சுவலா கோப்பே கிடையாது அவளோட ஆர்கியுமெண்ட்ஸ்லாம் அப்படின்னு சொல்லி ஃபைனலா அந்த ஆர்கியுமெண்ட்டை முடிச்சுட்டார். அடுத்து மூணாவது ஸ்லோகத்துல தக்ஷேத்திரம் எச்ச யாதிருச்ச எத்விகாரி எதச்சயத்து சசையோ எத் பிரபாவச்ச தத் சமாசன மேஷனு. இப்ப க்ஷேத்திரத்தை சொல்லப்பற, க்ஷேத்திரம்னா என்ன, தத் க்ஷேத்திரம் எது அதுதான் கேத்திரம் எதுன்னு ஆரம்பிக்கிறார். பாஷ்யத்துல பாக்கலாம் தத் கேத்திரம் எச்ச எத் திரவியம் எச்ச அப்படின்னு மூலத்துல இருக்கு. அதுக்கு என்ன அர்த்தம்னா எத் திரவியம் என்ன, வாட் இஸ் த நேச்சர் ஆஃப் இட்ஸ் கம்போசிஷன் அப்படின்னு சொல்ற, என்ன சப்ஸ்டன்ஸ் அது, யாதிருச்ச அதுக்கு என்ன அர்த்தம், ஏஷாம் ஆசிரயபூதம். ஏஷாம் ஆசிரயபூதம்னா எதை டிபெண்ட் பண்ணிருக்கு, வாட் இஸ் டிபெண்டன்ஸ், அதை ஆசிரிச்சு எது இருக்கு. எத் விகாரி எத் விகாரினா எந்தெந்த விகாரத்தை எது அடைகிறது, ஏச அச்ச விகாராக இந்த கேத்திரத்தினுடைய விகாரங்கள்லாம் என்னென்ன. எதஹாச்ச அப்படின்னா எதோ ஹேதோஹோ இதம் உற்பன்னம் எஸ்மய பிரயோஜனாய் உற்பன்னம் இத்தியத்தா, எதுக்கு சஷ்டியானது ஏற்படணும். எதஸ்த எது அதான் அர்த்தம், அதுக்கு எதுக்கு எதஹாக்க அர்த்தம், எதஹாக்கு எதற்காக எவர் பொருட்டு அது விகாரத்தை அடைகிறது. யார் பொருட்டும் கேட்டால் நம்ம பொருட்டு தான், நம்ம பண்ணியிருக்கக்கூடிய புண்ணிய பாபத்தை அனுபவிக்கிறதுக்காக தான் சிருஷ்டியுடைய மாதிரி இருக்கு. ரொம்ப லாஜிக்கல் இது. அதான் கலியுகத்திலேயே இருக்கும் கேட்டா அவ்வளவு பாவம் பண்ணியிருக்கோம், நம்ம பாவம் பண்ணிட்டு இருக்கோம், பண்ணவும் போறோம், அதனால தான் பூமி இப்ப இப்படி இருக்கு. இவ்வளவு பொலியூட்டடா உள்ளது அரசியல் சொன்னா நம்மளுடைய ஒரு கர்ம பலன் தான். சோ இன்னைக்கு நம்ம கர்ம பலன் அனுபவிக்கிறதுக்காக எல்லா வியாதியும் வரணுன்றதுக்காக தான் அது இப்படி மாறி இருக்கு. அடுத்த மாசம் தண்ணி கிடையாது மெட்ராஸ்ல, என்ன பண்ண போறோம் தெரியல. தண்ணி இல்லாத காரணம் யாரு? நம்ம தான் காரணம். மூணு வாட்டி வாஷிங் மிஷின் போடுறோம், வெஸ்டர் டாக்டர் வச்சிருக்கோம், ஃப்ளஷ் பண்ணி ஃப்ளஷ் பண்ணி எல்லாத்தையும் ஃப்ளஷ்ல போயிட்டு இருக்கு, ஒருத்தரும் எதுவும் பண்றதில்லை. அப்புறம் வர்ண ஜபம் பண்றேன், அப்ப என்ன ஜபம் பண்றேன்னா பண்ணலாம் சரி. திருஷ்டாந்தம் என்னன்னு கேட்டா வச்சுக்கணும், மாத்த பசங்க தான் போன மாசம் தான் எல்லாம் செட்டு வாங்கி கொடுத்துருப்போம், பென்சில் பேனா எல்லாம். அம்மா திருப்பி கடைக்கு போனோம், எதுக்கு போனோம் அப்படின்னா பேனா இல்லை பென்சில் இல்லை, வாங்கி கொடுத்ததுல எங்க போச்சு எல்லாம் தொலைஞ்சு போச்சு. அது மாதிரி வர ஜலத்தெல்லாம் வீணாக்கிட்டு இருக்கோம், வீணாக்கிட்டு பகவான் தூங்கி போய் நான் வெள்ள ஜபம் பண்றேன், எனக்கு மழை பெய்யும் மழை பெய்யினா எனக்கு ரொம்ப அநியாயமா தொடர்றது. இது வரைக்கும் கொடுத்த ஜலத்துல என்ன பண்ணிக்கணும்னு பகவான் கேட்டா என்ன பதில் வச்சு? பதில் இல்லை நம்ம கிட்ட, எதையும் கன்சர்வ் பண்ணல, ஒண்ணும் பண்ணல. அது மாதிரி ஏன் இந்த பிரபஞ்சம் இருக்குன்னு சொன்னா நம்மளுடைய புண்ணிய பாபத்தை அனுபவிக்கிறதுக்காக தான் பிரபஞ்சம் அந்த மாதிரி இருக்கு. ஆத்து மனுஷாலோட எல்லாருமே அப்படிதான், நம்மளும் அப்படிதான். நம்ம ஏன் இப்படி இருக்கோம்? அவளோட புண்ணிய பாபத்துக்காக தான் நம்ம வந்துருக்கோம். அவா ஏன் இப்படி இருக்கா? நம்மளோட புண்ணிய பாபத்துக்கிறது அவா இருக்கா? அதனால எது எத் ஸ்வரூபம் இதம் சஹ சஹ சச்ச கேத்திரஜம் யஹ எத் ஸ்வரூபம் சரி எது எத் ஸ்வரூபம் இதம் எந்த ஸ்வரூபத்தை இது உடையது? சதையோ எத் பிரபாவச்ச இப்ப சஹானா அந்த இடத்துல யாரும் கேட்டா கஷேத்ரஜ்ஞஹ. இது கஷேத்ரஜ்ஞனை பத்தி சொல்றது. யஹ எத் ஸ்வரூபா எத் பிரபாவா, அவனுடைய ஸ்வரூபம் என்ன, அவனுடைய பிரபாவம் என்ன? தத் சர்வம் சமாசேன சங்கேபேன மே மத்தஹ ஷ்ணு, எல்லாத்தையும் நான் சொல்றேன் கேளு. அது மொத்தம் ரொம்ப கன்ஃபியூஸ் உண்டு. கஷேத்திரம்னா என்ன? அது என்ன திரவியம்? முதல்ல எதனால பண்ணப்பட்டிருக்கு? அது அது என்னென்ன ஆசிரியம்? அதுக்கு என்னென்ன மாறுபாடு அதனுடையது? அது எதன் பொருட்டு இங்கே இருக்கு? அப்புறம் யார் அந்த காரணம்? யார் கஷேத்ரஜன்? அவன் யார்? அவனோட சொரூபம் என்ன? அவனோட பிரபாவம் என்ன? எல்லாத்தையும் சொல்கிறான் கேளு. சரி, இதை நானாக சொல்லலைன்ற அதான் பகவான ஒரு இது பாருங்க. நானும் அதை சொல்ல, நிறைய பேர் சொல்லியிருக்கா, நானும் சொல்றேன் அப்படிங்கிற. ரிஷிபீர் பகுதா கீதம் சந்தோபீர் விவிதை கிருதக்கு பிரம்மசூத்திர பதை செய்வ ஹேத்துமத்பீர் வினிஷிதைஹி என்று போட்டுண்டர். ரிஷிபீர் பகுதா கீதம் ரிஷிகள்லாம் அதை சொல்லியிருக்கா, நானா சொல்ல ரிஷிகள்லாம் சொல்லியிருக்கா, வேதத்தினால சொல்லப்பட்டிருக்கு, பிரம்மசூத்திரம் அது சொல்றது. ஆனா எல்லாரும் சொன்னாலும் கேட்டு மத்திகி அப்படின்னா காரணம் இருக்கு எல்லாத்துக்கும். அதனால தான் சனாதன தர்மமானது நிறைய பேர் அட்ராக்ட் பண்றது, மாடர்ன் மைண்ட்ஸ் எல்லாம். ஏன் இப்ப ஒரு வெளிநாட்டில் பிறந்தவனுக்கு ஏன் ஏ அப்பீல் ஆகுதுன்னு கேட்டா, பிகாஸ் இதுல இருக்கக்கூடிய லாஜிக்கல் விஷயங்கள். பிரம்மசூத்திரம் என்னன்னு கேட்டா வேதத்துல இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் வச்சுட்டு ஸ்டேட்மெண்ட் வித் ரீசன் ஜென்மாத்யசியதா, அது ஒரு ஒரு லாஜிக்கல் ஸ்டேட்மெண்ட். அது தர்மம்னா யாருன்னு கேட்டா எங்கிருந்து இந்த பிரபஞ்சம் எல்லாம் தோன்றிட்டோ அதுதான் தர்மம் அப்படின்னு ஒரு ஒரு ஒரு ஒரு ஸ்டேப் ரீசன் கொடுக்கறது. அப்படி வெல் ரீசன்ட் அவுட் ஆர்குமெண்ட்ஸை வச்சுட்டு இந்த சித்தாந்தம் மனது வந்திருக்கு. அதனாலதான் அவருக்கு மிச்ச மதங்கள்லாம் அப்பீல் ஆகல, ஏன்னா ரொம்ப ப்ரிமிட்டிவா இருக்கு அந்த மதங்கள்லாம். அதை தாண்டி யோசிக்கச்சு சனாதன தர்மத்துல எல்லாத்துக்கும் பதில் இருக்கு. அத பகவானே சொல்றார், ஹேத்து மத்பிஹி வினிஷ்டதைஹி, எல்லாம் வந்து கன்க்ளூசிவா கொண்டு காரணத்தை வச்சுட்டு பண்ணியிருக்கேன். தது இதம் கஷேத்ர கஷேத்ரஜ்ஞ யாத்தாத்மம் ரிஷிபிஹி பராசராதிபிஹி பகுதா பகு பிரகாரம் கீதம். விஷ்ணு பிரார்த்தம் வர மேற்கோள் கட்ட போறார். இப்படிப்பட்ட ரிஷிபிஹின்னு யாரும் கேட்டா பராசராதிபிஹி, பராசர முனிவர்கள், பராசர முனிவர் போன்றவர்கள் இதை பல விதமா சொல்லியிருக்கா. அஹம் துவம் ச ததானியே ச பூதை ருக்யா பார்த்திவ குணப்பிரவாகபதிதோ பூதவர்கோபி யாத்தேயம் கர்மவஷ்யா குணாஷ்யேதே சத்வாத்யாஹ பிரதீபதே அவித்யா சஞ்சிதம் கர்ம தச்சாசேஷு தச்சாசேஷேஷு ஜந்துஷு ஆத்மா சுத்தோக்ஷரஷாந்தோ நிர்குணஹ பிரகதே பரஹ பிரவிருத்யபச்சயோ ச நாஸ்ய சைகஸ்யாஹில ஜந்துஷு அப்படின்னு மேல கிருஷ்ணபாதன் கோட் பண்றார். ஏன்னா நானு நீ இல்லையா எல்லாமே இந்த பூதங்களால கம்போஸ் பண்ணப்பட்ட சரீரத்தை உடையவர்கள். ஆமத சரீரம் வேற, ஆத்மா வேற, கர்ம வசத்தினால இந்த குணங்கள்லாம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு ஆத்மாவானது இந்த பிரபஞ்ச பிரகிருத்தேகே பரஹ அப்படிங்கிறார். சாந்தஹா நிர்குணஹா பிரகிருத்தேகே பரஹ, பிரகிருத்தேகே பரஹன்னு சொன்னா என்னாச்சுன்னு கேட்டா பிரகிருத்தின்னு ஒன்னு இருக்கு, அதை காட்டிலும் மேம்பட்டது ஆத்மான் இருக்கு. பிரகிருதி ஒண்ணு இல்ல வச்சுக்கோ, இல்லாத வஸ்துவை பார்த்து அதை காட்டிலும் வேற சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அதை காட்டிலும் மேம்பட்டவன் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதனால பிரகிருத்தின் இருக்குன்றது அப்படி மாறுது. தி வேர்ல்ட் இஸ் ரியல், பிரகிருத்தையே பரஹா அப்படின்னு சொல்றார். ததா பிண்ட கிருதஜத பும்சா சிரப்பாண்யாதி லட்சண அதோ அகமதி குத்தை குத்திரையிட்டாம் சம்யாம் ராஜன் கரோம்யம். எப்படி மொத்த சரீரம் இருக்கு, ஆனா சரீரத்துக்கு அவயவங்கள் இருக்கு, தலை கால் இதெல்லாம் இருக்கணும், அதெல்லாம் பார்த்து சரீரம் சொல்றோமோ அது இந்த புருஷனை காட்டிலும் வேற அப்படி இருக்குச்சு. இதெல்லாம் வந்து இதை கொண்டு நான் நான் சொல்ல முடியாது. அப்ப நான்ன்ற பாவமானது இந்த மொத்த சரீரத்தை காட்டிலும் வேற தாற்பயமாருது. தத்தாச்ச கிம் ஸ்வம் ஏத சிறக கிம்னு கிரீவா தவ தசோதரம் கிம் பாதாதிக்கம் ஸ்வம்பை தவைதத் கிம் மகீபதே சமஸ்த அவயவேபிய ஸ்வம் பிரதக் பூப விவஸ்தஹ கோஹம் இத்தேவ நிபுணோ பூத்வா சிந்தைய பார்த்திவஹன்னு ஒரு கான்டெக்ஸ்ட் விஷயம் ராஜாவுக்கு உபதேசம் பண்ற. இந்த சரீரம் நீ வேற, சரீரம் வேறப்பா, சரீரத்துல இவ்வளவு அவயவம் இருந்தா கூட இந்த கைய பார்த்து நான் சொல்றோமா சொல்றது இல்லை. இது என்னுடைய கை, என்னுடைய தலை, நான் தான் அப்படின்னு சொல்றது இல்லை. என் தலையில யாரோ ஏதோ போட்டான்னு சொல்றோம். அப்ப நம்ம விவகாரமே நேச்சுரல் அப்படின்னு கேட்டா என்னுடையன்னு இருக்கிறதுனால அவைகள்லாம் நாம் இல்லை அப்படின்னு சிந்தனம் பண்ணி அவர் உபதேசம் பண்றார். அதெல்லாம் இங்க மேற்கோள் காட்டார். ஏவம் விவித்தையோகோ துவயோகோ வாசுதேவாத்மகம் ச ஆகு. எல்லாம் இது கேட்டுன்னு இருக்கோம், விஷ்ணு சஹஸ்ரநாமம் கேட்டுன்னு இருக்கோம். விஷ்ணு சஹஸ்ரநாமத்திலே சித்தாந்தம் பண்ணது சொல்லப்பட்டிருக்கு. இந்திரியாணி மனோபுத்தி சத்தம் தேஜோ பலம் ததிஹி வாசுதேவாத்மகான்யாகு க்ஷேத்ரம் க்ஷேத்ரஜ்ஞமேவச. இந்த க்ஷேத்ரம் என்ன, க்ஷேத்ரஜ்ஞன் என்ன, எல்லாமே வாசுதேவ ஆத்மகானி, வாசுதேவனை ஆத்மாவாக உடையவைகள் அப்படின்னு விஸ்வசாஸ்திரத்துல எங்க வருது, மகாபாரதத்துல சாந்தி பர்வத்துல வருது. அப்படி எல்லாமே எம்பெருமானை இந்த க்ஷேத்ரம் க்ஷேத்ரஜ்ஞ பதத்துக்காக போட்டுண்டார். க்ஷேத்ரம் க்ஷேத்ரஜ்ஞம் ரெண்டும் எம்பெருமான் வாசுதேவனை ஆத்மாவாக உடையவைகள். சந்தோபிஹி விவிதைஹி பிரதக் பிரதக் விதைஹி சந்தோபிஹி ரிக்யஜ சாம அசர்வபிஹி தேகாத்மனோ ஸ்வரூபம் பிரதக் கீதம் அப்படின்னு வேதத்திலிருந்து கொட்டேஷன் காட்டுறார். தஸ்மாத்வா ஏதஸ்மாத் ஆத்மன ஆகாஷம் பூதா ஆகாஷாத் வாயு ஆயோ அக்னிஹின்னு தைத்தயோபிஷேகத்துக்கு மேற்கொள் காட்டுறார். அக்னேர் ஆபஹாத்ய பிரதிகி பிரதிஜா ஓஷதயஹ ஓஷதேபியோ அன்னம் அன்னாத் புருஷ தவாயேஷ புருஷ அன்னரசயஹ இது சரீரஸ்வரூபம் அபிதாய தஸ்மாது அந்தரம் பிராணமயம் தஸ்மாது அந்தரம் மனோமயம் அபிதாய. அஞ்சு லேயர் இருக்கு, அஞ்சு லேயர் இருக்கு, அன்னமயம் பிராணமயம் மனோமயம் விஞ்ஞானமயம் அப்புறம் ஆனந்தமயம். எத்தனை பேர் நீங்க மேனேஜ்மெண்ட் படிச்சிருக்கிறது இல்ல, மேனேஜ்மெண்ட்ல அப்ரஹாம் மாஸ்லோன்னு ஒரு தியரி வரும். அவன் வந்து அஞ்சு இதுவா நீட்ஸ் பிரிக்கிறான், ஹியூமன் பீங்ஸ் நீட்ஸ், பிசியலாஜிக்கல் நீட்ஸ், செக்யூரிட்டி நீட்ஸ், அப்புறம் சோசியல் நீட்ஸ், செல்ஃப் எஸ்டீம், அப்புறம் செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் படிக்கிறான். அது ஒரு ஹேரார்கி வரும், அது நெட்டில் கிடைச்சா பாருங்க, ஒரு பிரைமிட் போட்டு காட்டிருப்போம். முதல்ல இருக்கிறது பிசியலாஜிக்கல் நீட்ஸ், அதுதான் கீழே நிறைய பேருடைய ஸ்ட்ரக்கோ வருது, சாப்பிட்றது தூங்கிறது, அடுத்து சோஷியல், அடுத்து சேஃப்டி செக்யூரிட்டி, அடுத்து செல்ஃப் எஸ்டீம், அடுத்து வந்து இது சோஷியல் நீட்ஸ். அது ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா இதுலேருந்தான் எடுத்துக்கான்னு தோன்றது. அன்னமயன்றது பிசியலாஜிக்கல் நீட்ஸ், அதுக்கடுத்து பிராணம் தான் செக்யூரிட்டி. ஏன்னா நம்ம எல்லாரும் முதல்ல காப்பாற்றிக்கிறது பிராணனை தான், அதான் செக்யூரிட்டி நீட்ஸ் போட்டிருக்காங்க. அடுத்து சோசியல் நீட்ஸ்ல மனோமயம், அதுக்கடுத்து செல்ஃப் எஸ்டீம் தான் விஞ்ஞானமயம், அவன் செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் போட்டிருக்கான், ஆனால் அது ஆனந்தமயம், அது பிரம்மத்தை குறிக்க போகிறது. இப்படி ஒவ்வொன்றா எடுத்து காட்டுற, முதல்ல அன்னமயம், அப்புறம் அதை காட்டிலும் பிராணமயம், அதுக்கடுத்து மனோமயம், அடுத்து விஞ்ஞானமயம், இப்படி சொல்லிட்டு இது வரைக்கும் க்ஷேத்ரஜ்ஞன். இந்த விஞ்ஞானமயம் தான் க்ஷேத்ரஜ்ஞன், மனோமயம் வரைக்கும் பிரகிருதி க்ஷேத்திரம், விஞ்ஞானமயம் தான் அது ஆத்மா. அந்த ஆத்மாக்கு அந்தரியாமியா இருக்கக்கூடிய ஆனந்த ஸ்வரூபம் தான் பிரம்மம். க்ஷேத்திர ஸ்வரூபம் அபிதாய தஸ்மாத்வா ஏதஸ்மாத் விஞ்ஞானமயாத்து அந்யோந்தர ஆத்மா ஆனந்தமயா இது க்ஷேத்ரஸ்ய அபி அந்தராத்மதையா ஆனந்தமய பரமாத்மா அபிஹிதா. இப்படி ஆனந்தமயனா பரமாத்மா கூறப்பட்டிருக்கிறான். ஆக மொத்தம் அன்னமய பிராணமய மனோமய இது மூணு க்ஷேத்திரம் ஆடுறது, சரீரம் ஆடுறது. அந்த விஞ்ஞானமயன்ற ஆத்மா, அந்த விஞ்ஞானமயத்து ஆத்மாக்கு உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய பரமாத்மா ஆனந்தமயனா இருக்கா. இதெல்லாம் இந்த ரீதியில வியாக்கியானம் பண்ணது கரெக்டா வருது. பிரம்மசூத்திரத்துல வரைச்சே அத்வைத பட்சம் என்ன பண்ணனா முன்னையும் பின்ன சொல்ல வேண்டியிருக்கு. முதல்ல ஒத்துக்கிறா, அப்புறம் இப்படி கிடையாதுன்றா, இப்படி முன்ன பின்ன போக வேண்டியிருக்கு. ஏன்னா அவன் டூவல் ஸ்டாண்ட் இருக்கிறதுனால. ஆனா பாஷ்யகார மதத்துல அப்படி முன்ன பின்ன போவே வேண்டாம், வேற ஒரே சீரா வியாக்கியானம் பண்ணது போடுது. நான் அவானா சொல்றா விஞ்ஞானமே இருக்கு, சரீரம் க்ஷேத்திரத்துக்கு கொண்டு போயிடுறா. ஆனந்தமேன ஜீவாத்மான்னு சொல்லி ஜீவனம் பிரம்மம் ஒண்ணுன்னு அப்படி எடுத்து போறா. ஆனா அப்படி அவசியம் இல்ல. இந்த மனோமயத்தோட க்ஷேத்திரம் முடிஞ்சு போயிடுறது. விஞ்ஞானமயன்றது ஜீவாத்மா, அடுத்து சொல்லப்பட்டது பரமாத்மான்னு கொண்டு போறாரு. ஏவம் ரிக் சமமாத்தக சுச்சு தத்தத்திர க்ஷேத்திர க்ஷேத்திரஜ்ஞயோஹோ பிதக் பாவக தயோஹோ பிரம்மாத்மகத்துவம் ச சுஷ்பட்டம் கீதம். இப்படி அங்கங்க சொல்லப்பட்டிருக்கு. பிரம்மசூத்திர பதைச்ச ஏவ பிரம்ம பிரதிபாதன சூத்திராட்சியை பதைஹி சாரீரிக சூத்திரைஹி ஹேத்துமத்பிஹி ஹேத்து யுக்தைஹி. கீத ஸ்லோகத்துல இருக்கு இல்லையா பிரம்மசூத்திர பதேஷம் போட்டு, அதுக்கு சொல்ற பிரம்ம பிரதிபாதன சூத்திராட்சியை. பிரம்மத்தை சொல்ல வந்த சூத்திரங்கள் தான் பிரம்மசூத்திரம் பேர். பிரம்மசூத்திரத்துக்கு என்னன்னு அர்த்தம் கேட்டா பிரம்மத்தை பிரதிபாதனம் பண்ண வந்த சூத்திரங்கள். சாரீரிக சூத்திரம் அதுக்கு பெயர். சாரீரிக்கம் சொன்னா ஆத்மா, அதனால ஹேத்து மத்மிகின்னு சொன்னா ஹேத்து யுக்தைஹி காரணத்தோடு இருக்கு எல்லாமே. அங்க அத சொல்றாரு மினிச்சுதைஹி மினிச்சுத நிர்ணயாந்தைஹி ந வியத் அசுதேகே இது ஆரம்பிய. அங்கே ஆரம்பிக்கிறது என்ன ஆரம்பிக்கிறதுன்னு சொன்னா ஆகாஷத்துல எல்லாம் வந்துட்டு போடணும் கேட்டா ஆகாஷம் கிடையாது. ஏ அது சொன்னா அஸ்ருதேகே சுதி சொல்லல அப்படின்னு ஒவ்வொன்னா போறது சொல்லச்சே. நான் ஆத்மா அஸ்ருதேகே நித்யத்வாசிதாபியா ஆத்மா உண்டு பண்ணப்படவில்லை. நம்ம டீல்ஸ்குள்ள போல ஏன்னா அதில் பிரம்மசூத்திர வியாக்கியானத்துல பார்க்கணும். ஏன்னா ஸ்ருதியிலேருந்து தெரிஞ்சுக்கிறோம் நித்தியமா இருக்கிறதுனால ரீசன் சொல்றது. வெறும ஆத்ம நித்தியம் சொல்லிட்டு போகல, ஏன் ஆத்ம நித்தியமா இருக்கு, ஏன் உண்டாகல அப்படின்றதுக்கு இங்க காரணம் சொல்றது. இத்தியாரத்திய நியோத ஏவ ஜீவாத்மா யாருன்னு கேட்டா அத ஏவ அப்படின்னு சொல்றது. இந்த ஜீவாத்மா இஸ் அ நோயர், அதான் க்ஷேத்ரஜ்ஞ. பதங்கள் கவனிச்சாதான் நம்ம புரிஞ்சுக்க முடியும். க்ஷேத்ரம் க்ஷேத்ரஜ்ஞ போட்டிருக்கு. க்ஷேத்ரஜ்ஞ அப்படின்னா அந்த க்ஷேத்திரத்தை அறிபவன் போட்டிருக்கு. இப்போ க்ஷேத்திரத்தை அறிபவன் சொன்னா அறிகிற தன்மையை உடையவன். இல்ல இவனுக்கு அறிகிற தன்மை கிடையாது, இவன் வெறும் அறிவுன்னு சொல்றது அத்வைத்தம். ஆனா அப்படி இருந்துன்னா க்ஷேத்ரஜ்ஞன்ற பதம் வந்து சுவாரஸ்யமா இருக்காது. எப்ப ஒன்றை அறிபவன் சொல்லியாச்சோ அப்ப அவனுக்கு அவன் அறிவு மாத்திரம் இல்ல, அவனுக்கு அறியக்கூடிய தன்மையும் இருக்கு. அறிவை உடையவன், வெறும் அறிவு மாத்திரம் இல்ல, அறிவை உடையவன் தாத்பரியம் ஆச்சு. அதனால எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு கேட்டா சூரியன் சூரியனுடைய கதிர், சூரியனும் வெளிச்சம், சூரியனுடைய கதிரும் வெளிச்சம் தான். ஆனா நம்ம பார்த்துட்டே நமக்கே தெரியுது சூரிய கதிர் வந்து சூரியனை காட்டுல வேற. ஆனா எக்கானது கூட சூரியனை பிரிக்க முடியாது. சூரியன் கிட்ட சூரியனுடைய கதிரானது வெளில பெருகிறது. அது மாதிரி ஜீவாத்மாக்கு அவன் ஞான சுரூபனா இருந்தா கூட அவனிடத்துல ஞானமானது வெளில போய் விஷயங்கள்லாம் பிரகாசப்படுத்துறதுன்னு தாத்பரியம். இத்தியாதி யோத ஏவ இத்தியாதி க்ஷேத்ரஜ்ஞ யாத்தார்த்த நிர்ணய உக்தா. க்ஷேத்ரஜ்ஞன் யாருன்ற அறிவை கொடுக்கறது. பராத தத்ஸ்ருதேஹே இதுச்ச பகவத் பிரவர்த்தியத்வேன பகவதாத்மகத்வம் உத்தம் அப்படின்னு பகவானே கொண்டு வந்து சொல்றது. பராத்த தத்ஸ்ருதேஹே இந்த ஜீவாத்மாக்கு இந்த அறிகின்ற தன்மை அனுபவிக்கின்ற தன்மை இந்த கர்த்தத்துவம் எங்கேன்னு வந்தது கேட்டா எல்லாம் பிரம்மத்துக்கிட்டே வந்தது அப்படின்னு சுத்தி சொல்றது. இதெல்லாம் கொண்டு இங்க சாதிக்கிறார். அதனால ஏவம் பகுதா கீதம் க்ஷேத்ர க்ஷேத்ரஜ்ஞ யாசாத்யம் மயா சங்கேபேன சுஸ்பஷ்டம் உச்சியமானம் ஷுணு இது அர்த்தம். எல்லாத்தையும் நல்லா பண்ண இப்போ சமாசேனன்னு சொன்னா ரொம்ப சங்கேபமா உனக்கு சொன்னேன் அதை கேளு சொல்றேன் கேளுன்னு தாத்பரியம். ஆனா இது அவ்வளவு பிரமாணங்கள் கொண்டு பாஷ்யகாரர்ல சாதிக்கிறார். அடுத்து அஞ்சு ஆறு ஸ்லோகத்துல மறுபடியும் சொல்றார். மகாபூதான் அகங்காரோ புத்தி ரத்யத்தை ஏவச்ச இந்திரியாணி விஷயகம் ச பஞ்ச சேந்திரிய கோச்சராக இச்சா துவேஷ சுகம் துக்கம் சங்காத சேத்தனா திருதி ஏத க்ஷேத்திரம் சமாசேன சதிகாரம் உதாகுதம். மகாபூதான் அகங்காரகன்னு இப்ப இந்த பிரகிருதி எத் திகாரின்னு சொன்னாலும் அந்த எத் திகாரிக்கு கண்ணன் சொன்னதுக்கு என்னென்ன டிஃபரன் என்ன பார்ட் என்னென்ன வாட் இஸ் இட் மேட் ஆஃப் காரன் சொல்றார். மகா வியாக்கியானம் பார்த்தா மகாபூதானி மகாபூதானின்னு சொன்னா மகாபூதானி அகங்காரக புத்தி அவ்வக்தமேவச்சாட்டு சொல்ற இது க்ஷேத்ராரம்பக திரவியானி. இந்த க்ஷேத்திரமானது இப்ப நம்ம க்ஷேத்திரம் என்ன கேட்டா இப்ப நம்ம பாடி வச்சுக்கணும். இப்ப நமக்கு இமீடியட்டா புரிஞ்சுக்கிறதுக்காக எத்யபி கஷேத்திரம்னா என்டையர் பிரபஞ்சத்தை சொன்னா கூட அந்தந்த ஜீவாத்மாவுக்கு ஒரு கஷேத்திரம் இருக்கு, அது சரீரம். அப்ப கஷேத்ராரம்பக திரவியானி, இந்த கஷேத்திரமானது உண்டாரத்துக்கு தேவையான திரவியங்கள் எது? பிருத்திவி, அப்ப தேஜோ, வாயு, ஆகாஷ, மகாபூதானி, இந்த அஞ்சு பூதங்கள். அகங்காரகன்றது பூதாதி, பூதத்துக்குலாம் மூலமா இருக்கக்கூடிய அகங்காரம். புத்திஹி மகான், புத்தின்னு சொன்னா அது ஒரு பிரகிருத்திய ஒரு பிரின்சிபல், அது மகானதுக்கு பேர் உண்டு. அவ்யக்தம் பிரகிருதி, பிரகிருதிக்கு அவ்யக்தம் பேர் இருக்கு. இவைகள் தான், இவைகள் தான் என்னன்னு கேட்டா அந்த அச்சேதனமா இருக்கக்கூடிய சரீரம். சரியா, இந்திரியாணி தச ஏக்கம் பஞ்சச இந்திரியா இந்திரிய கோச்சராக இது க்ஷேத்ராசிரிதானி தத்வானி. க்ஷேத்ரத்வ இல்ல ஸ்ரோத்ர த்வக் சக்ஷு ஜிஹ்வா க்ரானானி பஞ்ச ஞானேந்திரியாணி வாக் பாணிபாத பாயுபஸ்தானி பஞ்ச கர்மேந்திரியாணி தானி தச ஏகமிதி மனஹ இந்திரிய கோச்சராக ச பஞ்ச சப்த ஸ்பர்ஷ ரூபரச கந்தாஹ. இப்ப இதுதான் ஃபண்டமெண்டல். சரீரத்தை எது தாங்கி பிடிக்கிறது சொன்னா பஞ்சமகா பூதங்கள், அகங்கார, புத்தி, பிரகிருதி. அதற்கு மேல என்ன கேட்டா பஞ்ச ஞானேந்திரியங்கள், பஞ்ச கர்மேந்திரியங்கள், மனசு, இந்த 11. இந்த 11 இந்த சரீரத்தை ஆக்கிரமிச்சிருக்கு. அதை தவிர இந்த இந்திரியத்தால இந்திரியங்களுக்கு விஷயமா இருக்கக்கூடிய சப்த ஸ்பர்ஷ ரூப ரச கந்தம் இதெல்லாம் இருந்துருக்கு. இது இருக்கு க்ஷேத்திரமாச்சு. அடுத்து இச்சா துவேஷ சுகம் துக்கம் இது க்ஷேத்திர காரியானி, க்ஷேத்திர விகாராக உச்சந்தே. இப்ப இச்சா துவேஷ சுகம் துக்கம்லாம் இருக்கணும், இவைகள் என்னன்னு கேட்டா இவைகள் க்ஷேத்திரத்துடைய விகாரம்னு எங்க சொல்றாரு. ஏன்னா இந்த விஷயங்கள்லாம் ஜீவாத்மாக்கு க்ஷேத்திர சம்பந்தம் இருந்தாதான் ஏற்பட போறது. க்ஷேத்திரத்தோட சம்பந்தம் இல்லை வச்சுக்கோங்க, ஜீவாத்மாக்கு இச்சா துவேஷ சுகம் துக்கம் ஒன்றும் கிடையாது. அது என்னன்னு பேர் சொல்லப்படுறது. உச்சந்தி எத்யபி இச்சா துவேஷ சுக துக்கானி ஆத்ம தர்ம பூதானி தா. அவரே ஜஸ்டிஃபை பண்ணார் இப்போ, இப்படி சொல்ல முடியாது மாதிரிலாம். ஏன்னா இச்சா துவேஷன்றது எல்லாம் பாவங்கள், இதெல்லாம் ஞான விசேஷங்கள். ஐ எம் ஹாப்பி சொல்றான்னு வச்சுக்கோ, ஐ எம் ஃபீலிங் ஹாப்பி. அப்ப ஐ எம் ஃபீலிங் ஹாப்பின்னு சொன்னா அந்த ஹாப்பியே ஒரு ஃபீலிங் தான், ஹாப்பினஸ்ன்றது ஒரு ஃபீலிங். ஐ எம் ஃபீலிங் ஆங்கிரின்னு சொன்னா அப்ப ஆங்கிரியா இருக்கிறது ஒரு ஃபீலிங்னா அது ஒரு ஞான விசேஷம் தான். அது வந்து ஜீவாத்மா சேர்ந்தது தானே, ஏன்னா ஞானமானது பிரகிருதி சேர்ந்தது இல்லை. அதான் சமாதானம் சொல்றார், எத்யபி இச்சா துவேஷ சுக துக்கானி, இச்சை என்ன துவேஷம் என்ன சுக துக்கம்லாம் ஆத்ம தர்ம பூதானி, ஜீவாத்மாவுக்கு ஏற்படக்கூடிய அட்ரிபியூட்ஸ், குணங்கள், பிரகிருதிக்கு தானே ஏற்படாது. ததாபி ஆத்மாக க்ஷேத்திர சம்பந்த பிரயுக்தானி இது க்ஷேத்திர காரியத்தையா க்ஷேத்திர விகாராக உச்சந்தே. இவைகளை எப்படி க்ஷேத்திரத்துடைய விகாரம் சொல்ல முடியும்? மேல சொன்ன விஷயங்கள்லாம் ஓகே, பஞ்சபூதானி, அகங்காரம், புத்தி, பிரகிருதி, இந்திரியங்கள் எல்லாம் சரி ஓகே ரைட்டு. பட் இச்சா துவேஷ இந்த சுகதுக்கம்லாம் ஆத்மாவை சேர்ந்ததுன்னு சொன்னா அப்ப சொல்ற ஆத்மாவுக்கு சுவாபாவிகமா அதெல்லாம் கிடையாது. இதெல்லாம் க்ஷேத்திர சம்பந்தத்தினால இவைகள் ஏற்படுறதுனால இவைகள்லாம் க்ஷேத்திரத்தினுடைய விகாரம் தான் சொல்ற. தேஷாம் புருஷ தர்மத்துவம் புருஷ சுகதுக்கானாம் போக்தத்துவே ஹேதுருச்சதே இது பக்ஷதே. அவைகளுக்கு எப்ப புருஷ புருஷ நேசரா இருந்ததுன்னா போக்தாவா இருக்கச்சேதான் அவனுக்கு இதெல்லாம் இருந்திருக்கு. சங்காத சேத்தனாதி ஆதி ஆதார சுகதுக்கே குஞ்சஜானசிய போகாபவர்கௌ சாதயத்தச்ச சேத்தனசிய ஆதாரத்தையா உற்பன்னோ பூதசங்காத பிரகிருத்தியாதி பிரதிஜந்த திரவியாரப்தம் இந்திரியாசிரய பூதம் இச்சாத்வேஷ சுகதுக்க விகாரி பூதசங்காத ரூபம் சேத்தன சுகதுக்க உபபோக ஆதார பிரயோஜனம் க்ஷேத்திரம் இது உத்தம் பவதி. இப்போ மொத்தமாக ஃபைனலைஸ் பண்ணுறார், சமரைஸ் பண்ணுறார். க்ஷேத்திரம்னா என்ன தெரிஞ்சுனா இப்போ முதல்ல பூதசங்காதம், பூதசங்காதம்னு சொன்னால் மொத்த எலிமெண்ட்ஸுடைய சேர்க்கை அது ஒண்ணு, அது ஆதாரம். அதாவது இந்த சேத்தனன் இந்த கேத்திரத்துல ஒரு சேத்தனா செயல்படுறதுக்கு சில விஷயங்கள் தேவையா இருக்கு. சில விஷயங்கள் இல்லைன்னா அவனோட சேத்தனமானது பிரச்சரிக்காது. இப்ப கம்ப்யூட்டர் இருக்கு, மொபைல் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதுல ஏதோ ஒண்ணு தேவை. வெறும் ஹார்ட் டிஸ்க் விஷயம் ஒண்ணும் பண்ண முடியாது. அப்ப எல்லா விஷயங்களும் இருந்தாதான் நம்ம அதை போட்டா அது வேலை செய்யணும். அது மாதிரி சேத்தனங்கிட்ட அறிவு இருந்தா கூட அந்த அறிவை சப்போர்ட் பண்ற அளவுக்கு இந்த க்ஷேத்திரம் இருந்தாதான் அவனால அந்த அறிவை வந்து வெளிப்படுத்தி வேலை செய்ய முடியும். அதனால போட்டு முதல்ல அந்த போகத்துக்கும் அபவர்க்கத்துக்கும் சாதனமா இருக்கக்கூடிய சுகதுக்கத்தை அனுபவிக்கக்கூடிய ஆதாரமா இருக்கக்கூடிய பூத சங்காதம், அதுக்கடுத்து அந்த திரவிய ஆரம்பிக்கப்பட்ட திரவியத்துக்கு இந்திரிய ஆசிரிய பூதம், இந்திரியங்கள்ல அதை ஆசிரியிருக்கு. ஏன்னா வேலை பண்ணணும் அடுத்து. ஏன்னா நம்ம லைஃப்ல சரீரத்தில் நிறைய ஸ்டேஜஸ் இருக்கு, நமக்கு தெரியாத விஷயங்கள் ஒன்றும் இல்லை. ரொம்ப வயசாயிருக்கு, ரொம்ப படுத்த படுக்கையா இருக்கா, பிரஜையே இல்லாம இருந்தா கூட ஆனா அந்த சரீரம் அளவு செயல்பட்டுதான் இருக்கு. இந்த பிரஜையே இல்லைன்னா அப்ப இந்திரியங்கள்லாம் வேலை செய்யல. அப்ப ஒரு ஒரு நிலை இருக்கு பாருங்க, இந்திரியங்கள்லாம் வேலை செய்யற நிலைமை, அது இல்லாம வெறும் ஒரு இதுவா பெருமை மூச்சு மட்டும் இருந்துருக்கு அப்படிங்கிற. அப்ப அது ஒரு லெவல். அதுக்கடுத்து அப்படிப்பட்ட சரீரத்துல இந்திரியங்கள்லாம் இருந்துட்டு வேலை பண்ணக்கூடிய லெவல் நம்ம வேற வேற இது இருந்துருக்கு. அதனால மொத்தத்துக்கு சொல்ற இந்திரியங்கள்லாம் வேலை பண்ணா கூட சுகதுக்கங்கள் தெரியணுமே அடுத்து. அதுக்கடுத்த லெவல் ஒன்று இருக்கு, எல்லாம் இருக்கு ஆனா ஒன்னும் இது இல்லை, விவரம் தெரியாம இருந்துட்டுக்கான்னு சொல்றோம். அப்ப அந்த மாதிரி அடுத்த ஸ்டேஜ் இப்படி இச்சாதுவேஷ சுக்க துக்க விகாரி பூத சங்காத ரூபம் கேத்திர சுக்க துக்க உபபோக ஆதாரத்த பிரயோஜனம் கேத்திரம் இது உத்தம் பவதி. ஆக மொத்தம் வெறும் ஜீவாத்ம சரீரம் சேர்றது மாத்திரம் இல்லை, அந்த சரீரத்துக்கே வேரியஸ் லெவல்ஸ் இருக்கு. அது ஒரு பிரைம் ஸ்டேஜில் தான் ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ் இருந்துருக்கு. ஆனால் அதுக்கு முன்னாடி சில பேசிக் ஸ்டேஜஸ்லாம் இருக்கு. வெறும் உயிர் மட்டும் இருந்துருக்கு, இல்லை ரொம்ப பேசிக் ஃபங்க்ஷனிங் மாத்திரம் இருக்கு. அதுக்கடுத்து சுக்கத்துக்குள்ள நடந்திருக்க நிலைமை இருக்கு, அப்புறம் ஞானம் அடக்கூடிய நிலையும் இருக்குன்ற மாதிரி அந்த அதுக்காக மொத்தத்தையும் போட்டிருந்தார். அது வரைக்கும் க்ஷேத்திரம் தான். ஏது க்ஷேத்திரம் சமாசேன சம்ஷேபேன சதிகாரம் சகாரியம் உதாகிருத்தம்னு போட்டிருந்தார். கொஞ்சம் பார்க்கலாமா டைம் ஆயிருந்தா போருமா? சரி முடிச்சிடலாமா? ரெண்டு மூணு முடிச்சிடலாம். நகை ஆயிட்டா உட்கார முடியல, சேர் ஒன்று போட்டுங்களேன். அத கஷேத்திர இல்லை, இதுக்கப்புறம் ரொம்ப இது இல்லை, பிலாசபினால் அப்படியே ஓட வேண்டியதுதான். அத கஷேத்திர காரியேஷு ஆத்ம ஞான சாதனத்தையா உபாதையா குணாக போச்சந்தே. சரி, இப்படிப்பட்ட க்ஷேத்திரத்துல ஒரு க்ஷேத்திரங்கன் இருக்கான்னு சொன்னா, உடம்புல ஜீவாத்மா இருக்கான்னு சொன்னா, இப்ப எல்லாமே அண்டத்த கண்டல க்ஷேத்திரம் பார்த்து தெரியறது. இப்ப எப்படி அதுல இருந்து ஞானத்தை அடையலாம்னு கேட்டா என்னென்ன குணங்கள் தேவை? அதுக்காக சொல்றார், அமானித்வம் அதம்பித்வம் அஹிம்சா சாந்தி ஆர்ஜவம் ஆச்சாரியோபாசனம் சௌச்சம் ஸ்தைரியம் ஆத்ம வினிகிரகா. அப்ப ஜீவாத்மா இந்த சரீரத்துக்குள்ள இருந்துட்டு அவன் தன்னுடைய ஒரு வில் எக்ஸசைஸ் பண்ணலாம். அப்ப என்னால முடியலன்னு யாரும் சொல்லி தப்பிக்க முடியாது. எப்படிப்பட்ட இதுவா இருந்தாலும் நமக்கு மாறுறதுக்கு நம்ம கொஞ்சம் சங்கல்பம் பண்ணலாம்னு தோன்றது. அந்த சக்தியை பகவான் கொடுத்துருக்கான். அப்ப என்னென்னு கேட்டா, முதல்ல அமானித்வம். அமானித்வம்னு கேட்டா உத்கிருஷ்ட ஜனேஷு அவதீரணா ரஹிதத்வம், தலகணம் இல்லாம இருக்கிறது, ஹியூமிலிட்டியோட இருக்கிறது, அதான் அமானித்வம். அதம்பித்வம் என்னன்னு கேட்டா தார்மிகத்துவ யச பிரயோஜனத்தையா தர்மானுஷ்டானம் தம்பா தத்ரஹிதத்வம். நான் ஒரு காரியம் பண்றேன், பார் தர்ம காரியம் பண்ணிட்டு இருக்கேன் எல்லாம் பாருங்கோ பாருங்கோன்னு சொல்லாம ப்ரைடு இல்லாம இருக்கிறது, தம்பம் தம்பம் எனக்கு தெரியும், அந்த இது இல்லாம காரியத்தை பண்றது அதம்பித்வம். அஹிம்சா அஹிம்சான்னு கேட்டா வாங் மனஹாயி பரபீடா ரஹிதத்வம். வாங் மனஹாயி அடிக்காம இருக்கிறது மாத்திரம் இல்ல, ஆமா அடிக்கிறது மாத்திரம் இல்ல, மனசால மட்டும் நடக்கிறது இல்ல, பேச்சு எதுவுமே இருக்கக்கூடாது. பேச்சு எண்ணம் செயல் உள்ளம் ஒரே செயல், இந்த மூணுத்தினாலையும் ஹிம்சாவே இருக்கக்கூடாது. அப்படி சாந்திகி பரைகி பீத்தியமானி தான் பத்தி அபிகிருத சித்தத்வம், இதுக்கு அதோட ரிவர்ஸ். அஹிம்சைன்றது அடிக்கிறவனுக்கு, அடி வாங்குறவனுக்கு கேட்டா எவ்வளவு அடிச்சாலும் தாங்கிக்கணும் அப்படிங்கிறது. சாந்திகினா பரைகி பீத்தியமானசிய எவ்வளவு பிடிக்கப்பட்டாலும் விகாரத்தை காட்டாம இருக்கணும் சொல்றேன். எதுக்கு இவ்வளவு இருக்கும் கேட்டா, சரி லௌகிக திஷ்டாந்தத்துல எவ்வளவு இருக்க முடியாது, நம்ம குறிக்கோள் தான் பார்க்கணும். நம்ம இந்த சம்சாரத்தை ஜெயிக்கணும்னா எப்படிலாம் இருந்தாகணும், அதுக்கு சொல்லறே ஒய்ய. அதுக்காக நம்ம லௌகிகத்தை இருந்துட்டு யாரோ அடிச்சா வாங்கிக்கிறோம்னா அதுக்காக தப்பா புரிஞ்சிக்கூடாது. ஒரு அத்வைத கதையில சொல்லுவா, குரு சிஷியனுக்கு உபதேசம் பண்ணார், எல்லாம் பிரம்மம்டா போலா, நீயும் பிரம்மம் நானும் பிரம்மம்னர், இருக்கிறதெல்லாம் பிரம்மம்னர். அவன் உபதேசம் வாங்கினவொடனே ஆஹா எல்லாம் பிரம்மம்னு திருக்கடை தெருவீதியில் நடந்து போயிட்டு இருக்கான். வீதியில போயிட்டு இருந்தா யானை ஒண்ணு மதம் பிடிச்சி ஓடி வருது, ஓடி வந்து மேல பாக ஒருத்தன் அப்படியே பிடிச்சி தொங்கிட்டு இருக்கான், எல்லாம் ஓடுங்கோ மதம் பிடிச்ச யானை ஓடுங்கோன்றான். இவன் பார்த்தா புதுசா ஞானம் வந்துடுது இவனுக்கு, யானையும் பிரம்மம் தானே நானும் பிரம்மம், அந்த யானை என்ன ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு யானைகிட்ட போய் நிக்கிறான். யானை தூக்கி அடிச்சுது, தூக்கி அடிச்சா போய் குத்துகிற குலகிரமா இருந்துட்டு இருக்கான். அந்த அம்மா குரு வர வந்தா எல்லாம் உங்களாலதான் எல்லாம்ன்றா. என்னடா ஆச்சுன்னா நீ தானே உபதேசம் பண்ணிரு அகம் எல்லாம் மெம்பம்னு. அப்ப அந்த குரு கேட்டார், என்ன அந்த யானைக்கு மேல ஒரு பாகம் எல்லாம் ஓடுங்கோ, இந்த யானை முரட்டியான அப்படின்னு சொன்னானே, அவனும் பிரம்மம் தான், அவன் சொன்னதை நீ ஏன் கேட்கல அப்படின்னு கேட்டார். அது மாதிரி இது மாதிரி யானத்தை அடவரையும் வாங்கிக் கூடாது நம்ம. இது மாதிரி உபதேசம் பண்ணார், எவ்வளவு அடித்தாலும் பரவாயில்லன்னு உட்காந்துக்கூடாது. லௌகிக விருத்தி வேற, இதான் ஸ்பிரிச்சுவல் இது அவுட்னு நம்ம கேட்டோம். முதல்ல ரெண்டை கண்டன கூடாது நம்ம. அதனால வந்து என்ன கேட்டா, சாந்திஹீனா பெயிண்டியமான சியாபி, அது ஒரு லெவல். இந்த சரீரத்தை தான் தாட்ட போறது. இந்த ரைப்பான் ஒருத்தர் இருந்தார், அவன் சரீரத்தை புழுவெல்லாம் சாட்டுன்னு இருக்கான், சாட்டு போட்டுமே அப்படிங்கிறாரு. அந்த அந்த ஸ்தி இது, அந்த ஸ்திக்காக அதை போட்டுண்டு. ஆர்ஜவம்னா பராண்பதி வாங்மனக்காய விற்பினா ஏகரூபதா. ஆர்ஜவம்னா ஸ்டைட் பாவன. ஸ்டைட் பாவன என்னன்னு கேட்டா, நினைக்கிறத சொல்றது, சொல்றத செய்யறது. அது ஆச்சாரியோபாசனம், ஆத்ம ஞான பிரதாயினி ஆச்சாரியே. ஆத்ம ஞானத்தை கொடுக்கக்கூடிய ஆச்சாரியிடத்தில் பிரணிபாத பரிபிரஷ்ன சேவாதி நிறுத்தம், அவர்கிட்ட போய் அவரை சேவிச்சு பரிபிரஷ்னம் பண்றதுன்னு கேட்டா, டேரக்டா கேள்வி கேட்கக்கூடாது. கேன் எக்ஸ்பிளைன் டு மீ திஸ் போய் டேரக்டா கேட்கக்கூடாதான். இந்த மாதிரி நேற்று நீங்க சாதிச்சது, அது இந்த மாதிரி நான் புரிஞ்சுருந்துருக்கேன், இந்த மாதிரி இந்த வார்த்தை வருது அப்படின்னு இழுத்தாலே அவர் புரிஞ்சிடும், சரி நான் சொல்றேன்னு ஆரம்பிப்பார். அதை விட்டுட்டு நேற்று நீங்க சரியா சொல்லலாம் தோன்றது, திருப்பி சொல்ல முடியுமா, போய் டேரக்டா கேட்கக்கூடாது போயிட்டு. அதான் பரிபிரஷ்னம் சேவை பண்ணும். இந்த காலத்துல யாரும் பண்றதில்ல, எல்லாம் பேமெண்ட் எல்லாம் பைசால நிக்கிறது எல்லா கிளாஸும் இருக்கும். ஆனா அந்த காலத்துலலாம் வந்து கைங்கரியம் பண்ணிதான் அவ வித்தியை வந்து அதிகரிச்சிருக்கான். அது சௌச்சம், சௌச்சம்னா ஆத்ம ஞான தத் சாதன யோகியதா மனோவாக்காய மனோவாக்காயகதா சாஸ்திர சித்தா. சௌச்சம்னா ஒரு பியூரிட்டி. அந்த பியூரிட்டி ஆனது என்னன்னு கேட்டா, மனசு வாக்கு சரீரம் எல்லாத்தையும் சாஸ்திரம் சொன்ன வகையில அதை வச்சுக்கிறது. ஸ்தைரியம் அத்தியாத்ம சாஸ்திரோதிதேஷு அத்தேஷு நிச்சலத்வம். ஸ்தைரியம்னா ஸ்வேதாந்த சாஸ்திரம் சொன்ன விஷயத்துல ஸ்திரமான ஒரு புத்தியை உடையது. ஆத்ம மினிகிரகா ஆத்மஸ்வரூப வத்திரிக்த விஷயேபியோ மனசக நிவர்த்தனம். ஆத்ம மினிகிரகம் சொன்னா மனசை கண்ட்ரோல் பண்றது, ஆத்மாவக்காட்டிலும் வத்திரிக்தமா இருக்கக்கூடிய விஷயங்கள் மேல அதை செல்லவிடாம தடுத்து எடுத்துறது. இதெல்லாம் இருந்ததுன்னா அந்த க்ஷேத்ரஜன் அந்த க்ஷேத்திரத்தில் இருந்துட்டே அதுல இருந்து விடுபடலாம்னு தாத்பரியம். இந்திரியார்த்தேஷு வைராக்கியம் வைராக்கியம் அனகங்கார ஏவச்ச ஜன்மமிருத்து ஜராவியாதி துக்க தோஷ அனுதர்ஷனம், துக்க தோஷானு தர்ஷனம். இப்போ அடுத்து இந்திரியார்த்தேஷு வைராக்கியம். இந்திரியார்த்தேஷு வைராக்கியம் என்ன, ஆத்ம வித்திரிக்தேஷு விஷயேஷு சதோஷத்தானுசந்தான உத்வேஜனம். அதான் அந்த காலத்துல யோகிகள்லாம் அட்டயோக பிதிப்பிகள்லாம் எழுதுற கிருஷ்ணமாச்சாரியெல்லாம் சொல்லச்சு, யோகி என்ன பண்ணணுமா, போய் தனியா தனியா இருந்துட்டு யோகம் பண்ணணும். அப்ப அவன் இருக்கக்கூடிய இடத்துல சித்திரங்கள்லாம் போட்டு வச்சுக்கணும். என்ன சித்திரங்கள்லாம் போட்டுக்கணும்னா, சரீரத்தெல்லாம் பத்தி ஒரு தோஷ சிந்தனை வரணும். சரீரமானது போக போற சரீரம், ஏதோ ஒரு இந்த பிக்சரா போடணும், நாலு பேர் தூக்கிட்டு போற மாதிரி இப்பெல்லாம் அப்பப்ப போட்டுனா வைராக்கியமானது ஏற்படும். அது மாதிரிலாம் அதுல போட்டிருக்கா, எப்படி யோகியான வைராக்கியத்தை வளர்த்துக்கிறதுக்காக போட்டோஸ் அது மாதிரி நெகட்டிவ் போட்டோஸா போட்டுருந்தா என்ன தோணும்னா, சார் எப்படி இருந்தாலும் இதெல்லாம் போக போறதானே அப்படின்னு என்ன மனது பண்ணணும். அதான் அந்த வைராக்கியம். சதோஷத்தா என்னதான் பாக்கிறது நம்ம இப்படிதான் இருந்தா கூட உள்ளுக்குள்ள இருக்கிறது நம்மளுக்கு தோஷம் அப்படின்னு இருக்கணும். அனகங்காரா அனாத்மனி தேகே ஆத்ம அபிமான ரஹிதத்வம். இந்த தேகம் நான் அல்ல, இது தேகம்தான் அப்படின்ற எண்ணமானது இருந்துருக்கணும். பிரதர்ஷனார்த்தம் இதம் அனாத்மீயேஷு ஆத்மீய அபிமான ரஹிதத்வம் ச அபி விவக்ஷிதம். இது பிரதர்ஷனார்த்தம்னு போட்டுட்டா வெறுமை சரீரத்துல மாத்திரம் இல்லை, எங்கெங்கெல்லாம் சம்பந்தப்படுத்துறோமோ எதெல்லாம் சம்பந்தம் இருக்கோ அது எல்லாத்துலேருந்து நான் இதெல்லாம் நான் இல்லைன்னு ஒரு அர்த்தமானது. இது என்னமான நம்ம இருக்கணும். ஜென்மமிருத்து ஜராவியாதி துக்க தோஷான தர்ஷனம் சரீரத்திலே ஜென்மமிருத்து ஜராவியாதி துக்க துருபத்திய தோஷஸ்திய அவர்ஜன்யத்து அனுசந்தானம். சரீரத்தில் இருந்துட்டேவே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இவைகள்லாம் வந்து தவிர்க்க முடியாத விஷயங்கள். சரீரம் இருந்தா வியாதி வரும். என்ன உடம்பு சரியில்லையாமே, ஏன் உடம்புக்கு வந்ததுன்னு ஒருத்தர் பதறாரு. என்ன பதில் பதறனா, உடம்புனா வியாதி வரதா வரும், அந்த பாவம் தான் நம்ம இருக்கணும். இன்னும் உடம்பு சரியில்லாமல் உடம்பு சரியில்லாமல் ஒருத்தர் ஆரோக்கியமா இருந்தாலும் நம்ம டவுட் பண்ணணும், எப்படி ஆரோக்கியமா இருக்க முடியும், உடம்புனா ரோகம் வரணுமேனு கேட்கணும். ஒழிய அப்ப உடம்புன்னு இருந்தாலே நிச்சயமா ரோகம் வரும். ஒரு கோல்டு காஃப் வந்தாலே எல்லாரும் விசாரம் பண்றது இல்லையா, அந்த மாதிரி இருந்துட்டு இருக்கும். அசக்தி அனபிஷ்மங்கா புத்திரதார கிரகாதிஷு நித்தியந்த சமசித்தம் அனிஷ்டா இஷ்டானிஷ்ட உபத்திஷு நான் அட்டாச்மெண்ட். அடுத்து அசக்தி சக்தன், சக்தன்னா சக்தன் இல்ல சக்தன், சக்தன ஈடுபாட்டோடு இருப்பவன். அசக்தின்னு சொன்னா நான் அட்டாச்மெண்ட். இதுல ஆத்ம வெத்திரிக்த விஷயேஷு சங்கரஹிதத்துவம், ஆத்மாவா காட்டுல வேற இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் சங்கம், சங்கம்னு அட்டாச்மெண்ட். அனபிஷ்மங்க புத்திரதார கிரகாதிஷு தேஷு, என்னன்னு சொன்னா அபிஷ்மங்கன்னு சொன்னா ரொம்ப அட்டாச்மெண்ட், அனபிஷ்மங்க அட்டாச்மெண்ட் இல்லாம புத்திரன் தாரான மனைவி வீடு தேஷு சாஸ்திரிய கர்ம உபகரணத்தை அதிரேக்கேன ஆஷ்லேஷ ஆஷ்லேஷ வைத்தத்துவம், எவ்வளவு தேவையோ அவளை வச்சுக்கிறது. சாஸ்திரமானது எப்பவுமே எல்லாரும் சன்னியாசம் வாங்க சொல்லல, ஏன்னா தர்ம காரியம் வச்சுக்க எல்லாம் சேர்ந்து பண்ண முடியும் பண்ணிருந்தான். அப்ப அந்த தர்ம காரியத்துக்கு எவ்வளவு தேவையோ அட்டாச்மெண்ட் தேவையோ அவளை அட்டாச் பண்ண இருக்கிறது அப்படின்னு தாத்பரியமா இருக்கு. அதை மீறி ஒரு அஞ்ஞானமான பாசம் வைக்கக்கூடாது. நித்தியம் செ சமசித்தத்துவம் இஷ்டோனிஷ்ட உபத்திஷு சங்கல்ப பிரபவேஷு இஷ்டானிஷ்ட உபநிபாதேஷு ஹர்ஷஹ அஷ்ட உத்வேக ரஹிதத்துவம். ஒரு காரியம் பண்ண ஆரம்பிக்கிறோம், காரியம் பண்ண ஆரம்பிச்சவே ஒண்ணு நன்னா நடக்கிறது இல்ல நன்னா நடக்கல, அப்ப ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி இருக்கிறது. நன்னா நடந்தா குதிக்கிறது, நன்னா நடக்கலன்னா சுருண்ட விழுதல் இல்லாம ஒரு சமதா அப்படிங்கிற பத்தாவதோட முடிச்சுக்கலாம். மயி சாரண்ய யோகேன பக்தி அவ்யபிசாரிணி விரித்த தேச சேவித்தம் அறத்து ஜனசம்சதி அப்படின்னு போட்டுட்டார். மயி ச அனன்ய யோகேன பக்தி அவ்யபிசாரிணி, வியபிச்சாரின்னு சொன்னா தோஷம், வியபிசாரகன்னு சொன்னாலே சம்திங் டு பி அவாய்டட் அர்த்தம். அப்ப குற்றமற்ற பக்தி, குற்றமற்ற பக்தி என் மேல மயி, நான் யாரு சர்வேஸ்வரன், என்னிடத்தில் ஐகாந்திக யோகே ஸ்திரா பக்தி, வேறு ஒன்றையும் நாடாத பக்தி, நான் உன் மேல பக்தியோட இருக்கேன். எதுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டா எனக்கு அந்த விஷயம் கிடைக்கணும், அந்த விஷயம் கிடைச்ச அப்புறம் எனக்கு ஒன்றும் பக்தி தேவையில்லைன்ற மாதிரி இல்ல. எதுக்குடா பக்தி பண்ணேன்னு கேட்டா பக்தி பண்றதுதான் பிரயோஜனமே, போவான் போகின்றாரேன்னு எதுக்கு போறான்னா போறதே பிரயோஜனம். அந்த மாதிரி ஜனவர்ஜித தேச வாசித்வம் ஜனசம்சதீச்ச அப்ரீதி, ரொம்ப கும்பலோட இருக்கக்கூடாது. ஆக்சுவலா ரொம்ப ஸ்பிரிச்சுவலா இருக்கிறவா சிட்டில இருக்க மாட்டா, இருந்தா இருக்கணும் வேற வழியில் என்ன பண்றது, இருந்தா அவா இருக்க மாட்டா. ரொம்ப ஸ்பிரிச்சுவலா இருக்கவா எங்க வாத்தியா சொல்வார், அவருடைய குருலாம் இந்த பட்டணத்துக்கு இப்ப இல்ல 30-40 இயர்ஸ் பேக்கு இந்த பட்டணத்துல எவன்டா வருவான், வரமாட்டேன்னு வரான், கிராமத்துல இருக்கேன் அங்கேயே கொண்டு போறான், எனக்கு இது போறோம் என்ன ஒரு குறையும் இல்லை இங்கேயே இருக்கேன்னு வரான். ஒண்ணும் உபன்யாசம் பண்ண வேண்டாம், ஒன்றும் பண்ண வேண்டாம், சம்பாதிக்க வேண்டாம், நான் மாட்டேன் இங்க இருக்கேன் போறேன்றவா இங்க வந்து படிச்சுக்கிட்டோம்னு அந்த மாதிரி ஒரு வைராக்கியத்தோட இருந்திருக்கா நம்ம இதுல. அந்த மாதிரி இதெல்லாம் எதுக்குன்னு சொன்னா இதெல்லாம் வந்து இப்படிப்பட்ட க்ஷேத்திரத்தை தெரிஞ்சுட்டு க்ஷேத்திரமானது எந்த காலத்திலும் தியாஜ்யம்தான், அது எதுக்கு இருக்கு இருக்கு அப்ப ஏன் க்ஷேத்திரத்தோட நம்ம இருக்கோம் நமக்கு சம்பந்தம் கேட்டா, இந்த சரீரமானது நமக்கு ஏன் இருக்குன்னு கேட்டா நம்மளோட புண்ணிய பாப கர்மாவெல்லாம் அனுபவிக்கிறதுக்காக. அப்ப அதுதான் லைஃபா அவ்வளவுதானு கேட்டா அதுவே இல்லை. நம்ம இப்ப ஸ்டாண்ட் அப் டு தட், இது தெரிஞ்சுட்டு நம்ம எழுந்திருந்து நம்ம ஒரு நம்மளுடைய வில் சங்கல்பத்தை எக்ஸசைஸ் பண்ணா வி கேன் ஓவர் கம் சம்சாரா வித் சேம் சரீரான்றதுக்காக தான் அதுக்கு மேற்கொண்டு என்னென்ன குணங்கள்லாம் தேவைன்னு சொல்ல போறார். இதுக்கடுத்து பின்னாடி அதே தான் வரப்போறது, மேல் கிளாஸஸ்ல வச்சுக்கலாம். பிதாசிம்ஹாய கல்யாணகுணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.